శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితా కీర్తికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే రామానుజదయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమాన్ వెంకటనాథార్యం వేదాంతదేశం సమారంభాం నాశయామన మధ్యమా అస్మదాచార్య పర్యంతా మధ్యే గురు పరంపరా యో నిత్యమచ్యుత పదాం మరుత్మ వ్యామో మతస్తరాణి వినాయ మే అస్మద్గురోద్భగవతో రామానుజస్సు చరణం ప్రపద్యే యత్పదాంభోరుధ్యానమిభస్తాచేతకల్పతః వస్తుతాముపయాజోహం నామునేయం నమామితం. చాలి మహిళమా, లెవెన్త్ ఫోర్త్ చాప్టర్ లెవెన్త్. ఏ యథా మాం ప్రపద్యంతే తాం తథైవ భజామ్యహం. మమ వద్మానువర్తంతే మనుష్యా పార్థ సర్వశః. కాంక్షంత కర్మణాం సిద్ధిం యజంతైః దేవతాః. క్షిప్రం హి మానుషే లోకే సిద్ధిర్భవతి కర్మజా. చాతుర్వర్ణ్యం మయా కృతం గుణకర్మ విభాగశః. తస్య కర్తారమపి మాం విధ్య కర్తారమవ్యయం. నమాం కర్మాణి లింపంతి. నమే కర్మ ఫలే స్పృహ. ఇతి మాం యోభిజానాతి కర్మ భిర్న బధ్యతే. ఏవం జ్ఞాత్వా కృతం కర్మ పూర్వైరపి ముముక్షుభిః. కురు కర్మైవ తస్మాత్ త్వం. పూర్వై పూర్వతరం కృతం. కిం కర్మ కిమకర్మేతి. కవయోక్త్యత్ర మోహితాః. తత్తే కర్మ ప్రవక్ష్యామి. యజ్ఞాత్వా మోక్ష్యతే శుభాత్. కర్మణోస్యపి బోద్ధవ్యం. కర్మణోస్యపి బోద్ధవ్యం. போத்தவ்யம் ச விகர்மணஹ. அகர்மணஸ்ச போத்தவ்யம். கஹனா கர்மணோ கதிஹ. கர்மண்ய கர்மய பஷ்யேத். அகர்மணி ச கர்மய. ச புத்திமான் மனுஷ்யேஷு. ச யுக்தஃ கிருத்ன கர்ம கிருத். யஸ்ய சர்வே சமாரம்பாஃ. காம சங்கல்ப வர்ஜிதாஃ. ஞானாக்னி தத்த கர்மானம். சமாஹு பண்டிதம் புதாஃ. த்யக்த்வா கர்மபலா சங்கம். நித்ய த்ருப்தோ நிராஶ்ரயஃ. கர்மண்யபிப்ரவ்ருத்தோபி. நைவ கிஞ்சித் கரோதி ஸஹ. பகவத்கீதை ஸ்ரீ ராமானுஜ பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் அத்தியாயத்தில் வந்து அர்ஜுன விஷாத யோகான்னு முதல்ல அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அந்த சோகம், சோகத்தினால ஒரு அஜ்ஞானம், அதை தொடர்ந்த குழப்பம் எல்லாம் ஏற்பட்டது அவனுக்கு. அப்ப தன்னுடைய அந்த சோகாதிகளை அவன் வெளிப்படுத்துறான். கிருஷ்ணன் கிட்ட தானே சொல்லி தன்னால் வந்து யுத்தம் பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கு சில மிஸ்டேக்கன் நோஷன்ஸ்லாம் இருக்கு, மாற்றி புரிஞ்சுட்டு காட்சிகளெல்லாம் மாற்றி புரிஞ்சுட்டுருக்கிறதுனால அவனுக்கு சில சந்தேகங்கள்லாம் வருது. தான் தான் நிறைய கொண்டுடுவோன்ற எண்ணம்லாம் வந்துருக்கவனுக்கு அதெல்லாம் என்னால் முடியாது, என்னுடைய குருமார்கள் பெரியப்பா சித்தப்பா தாத்தாரா நான் கொல்ல மாட்டேன், ராஜ்யத்தையும் கொடுத்து வரேன், சண்டையும் போட மாட்டேன், எங்கேயாவது போய் நான் பிச்சை எடுத்து இருந்துக்கிறேன்ற அளவுக்கு வந்துட்டான். அப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் தான் ப்ராப்பராக உபதேசம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சிஷ்யன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞான சம்பாதனம் பண்ணுறதுக்கு ஒரு குரு அடையணும். குருவை அடையிறதுன்னு சொன்னால் என்ன, சரணாகதி பண்ணணும் குருக்கிட்ட, ஏன்னா அப்போ தான் ஞானம்ன்றது உள்ளே போகும். அதாவது இப்போ தோல் மேலே தோல் போட்டு மனம் வச்சுக்கிட்டோம், அடுத்த வாசல் நமக்கு ஏறாது எப்பயுமே. அப்போ நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நமக்கு அவனை மரியாதை பக்தி இருந்தால் தான் அவன் சொல்கிறது நமக்கு அக்செப்டபுளாக இருக்கும். பட் கூடவே இருந்துட்டு இருந்தால் நமக்கு அந்த இது என்ன தான் இருந்தாலும் நமக்கு தோணாது. அதான் அப்படியே சொல்ல போகிறான், இல்லை தெரியாமல் நான் உன்னை வாடா போடாலாம் சொல்லி இது பண்ணுறேன் சொல்ல போகிறான் பின்னாடி. அப்போ கூடவே அப்போ தான் என்ன பண்ணுறான், அவன் சரணாகதி பண்ணுறான், ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியல, நீ தான் எனக்கு சொல்லணும், ஐ ஆம் நாட் ஏபிள் டு புட் மை ஃபுட் ஃபார்வர்ட், என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம இவர் உபதேசம் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அது வரைக்கும் ஆல்ரெடி உபதேசம் ஏறாது. அதனால் அந்த கார்பண்யதோஷம் பத்தஸ்து வாகனத்தை சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்கள் உபதேசம் ஆரம்பிக்கிறது. ராமானுஜ சித்தாந்தமானது ஒரு ரியலிஸ்ட் ஸ்கூல். ரியலிஸ்ட் ஸ்கூல்னால் எல்லாமே சத்தியம் இருக்கிறதுனா சத்தியம்தான். ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, பாஷ்யக்காரர் அதாவது ராமானுஜ தன்னுடைய பாஷ்யத்தை பண்ணுறப்போ இல்லை சம்பிரதாயத்தை இன்னும் சர்வதா ஸ்தாபனம் அவராக பண்ணலை, முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களுடைய பாதையை தான் இவர் வந்து இன்னும் மேலே திடீகரணம் பண்ணார். அப்போ அத்வைதம், அத்வைதம்னா நிறைய அத்வைதம்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. யாதவ பிரகாஷ் இருந்தார், பாஸ்கர் எல்லாம் அவங்க பேதம் தான், பேதாபேதம்லாம் பேருது, சுத்தாத்வேதம்லாம் இருந்தது. பட் குறிப்பாக சங்கராச்சாரியருடைய அத்வைத மதமானது ரொம்ப ஓங்கி இருந்தது அப்போ வைதிகாலுக்குள்ள ஓங்கி இருந்தது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில். ஏன்னா அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போ அதுக்கு முன்னாடி பௌத்த மதம் வந்து ரொம்ப ஓங்கி இருந்தது முழுக்க. வேதத்தை ஒத்துக்காதது மட்டும் இல்லை, வேதத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் பொய்ன்னு சொல்லி கடைசியில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அந்த டைமில் இருந்திருக்கு. இப்போ அவளை ஆத்மா, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு பொதுவாக லோகத்தில், எல்லாத்தையும் ரெண்டாக பிரிச்சிடலாம், ஆத்மா ஆத்மா இல்லாதது, அவேர்னஸ் இருக்கிறது அவேர்னஸ் இல்லாதது, இதுதானே மொத்தமே. எங்கே பார்த்தாலும் அதெல்லாம் தெரிகிறது இல்லையா, எவ்வளோ பெரிய ஜீவனாக இருந்தாலும் அவேர்னஸ் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இல்லை இந்த மாதிரி பில்டிங் கட்டடம் மலை எல்லாம் பார்த்தோம்னா அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு. பெர்மனண்டாக ஆத்மானே ஒன்று கிடையாது அப்படின்னு பௌத்தால வந்து தங்களுடைய வாதத்திறமையினால ப்ரூவ் பண்ணிட்டேன். பகவானும் இல்லை, ஜீவனும் கிடையாது, பெர்மனண்டாக ஆத்மானே ஒன்று கிடையாது. இப்போ பொதுவாக இப்படி சொல்கிற வழக்கம் உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபிலாசபி தெரிஞ்சால் தான் அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இல்லாட்டி நமக்கு வெறும் கீதைக்கு உபதேசம் அப்படின்னு தெரிஞ்சு மாதிரி குழப்பம் வந்துட்டே நம்ம திரும்பி தெரியும். நம்ம சொன்னோம் முன்னாடி லோகத்தில் ரெண்டு விஷயந்தான் இருக்குது, ஆத்மா அனாத்மா. ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான குணம் வந்து ஞானம், அதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. அந்த ஞானம் தான் அந்த சேத்தனம்னு சொல்கிறோமோ, அந்த சேத்தன வசுவை அச்சேத்தன வசுவை பிரித்து காட்டுறது ஞானம் தான். ஞானம் இல்லைன்னா சேத்திரத்துக்கு அச்சேத்தம் வித்தியாசமே கிடையாது. அப்போ இந்த சேத்திரம் என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கிட்டேருந்து ஞானமானது எப்பயும் பிரசரிச்சுட்டே இருக்கு. நம்மளே பாருங்களேன், நம்மளால் எதையும் திங்க் பண்ணாமையோ இல்லை எதையும் தெரிஞ்சுக்காமையோ எதையும் நம்மளால் பர்சீவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது நம்ம சக்தியிலேயே நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை இல்லையா. ஒன்றும் பண்ணலாம் கூட ஏதாவது புத்தி யோசிச்சுனே இருக்கு, மைண்ட் யோசிச்சுனே இருக்கு. அப்போ இதுதான் அதோட தன்மையே. அப்போ மூணு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்குன்னா, ஒன்று தெரிஞ்சுக்கிற வஸ்து, அந்த பக்கம் தெரியப்படுற வஸ்து, கரெக்டா. நடுவில் தெரிதல் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கு. தெரிஞ்சுக்கிற வஸ்து ஒன்று இருக்கு, தெரியப்படுற வஸ்து ஒன்று இருக்கு, அதுக்கு நடுவில் தெரிதல்ன்ற ப்ராசஸ், அதான் விருத்தி, அதான் சித்த விருத்தின்னு சொல்கிறா யோகத்தில். அந்த சித்த விருத்தி நிரோதம் பண்ணிட்டா மூணு விஷயம் இருக்கு இல்லையா, தெரிஞ்சுக்கிற வஸ்து ஒண்ணு, தெரியப்படுற வஸ்து ஒண்ணு, நொடுல தெரிஞ்சுக்கிறதுன்ற ப்ராசஸ் இருக்கு. இப்ப இந்த தெரிஞ்சுக்கிறதுன்ற கோணம் அதுதான் ஞானம். அப்ப இந்த தெரிஞ்சுக்கலான்றதுக்கான ஞானத்துக்கு அதிர்ஷ்டம். இப்ப இந்த கை இருக்குன்னு சொன்னா கை வச்சு சாப்பிடுறோம், ஆகாரத்தை எடுத்துட்டு வாயில போட்டுறோம். இப்ப இந்த ஆகாரத்தை எடுத்து இந்த கை தான் சாப்பிடுறது இல்லை, இந்த ஆகாரத்தை எடுத்து இது வாய்க்கு தான் போடுறது. அப்படின்னா இது ஆக்ட் பண்ணுறது இந்த கைக்காக இல்லை. அது மாதிரி இந்த ப்ராசஸ் இருக்கு, அந்த அறிஞ்சிக்கிற ப்ராசஸ் தனக்காக இல்லை, அது கொண்டு போய் நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி தான். அதாவது இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் தான் பெஸ்ட்டு, மனுஷன் கிரியேட் பண்ணதில் பெஸ்ட்டு விஷயம் கம்ப்யூட்டர் தான். ஏன்னா நம்மளே அது காட்டுறது. இப்போ இன்புட் டிவைஸஸ் சொல்லுவோம் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா, இன்புட் டிவைசஸ் இன்புட் டிவைசஸ் நீங்கள் உனக்கு காமிச்சேன்னா அதை உடனே நம்ம அவேர் ஆகி அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ராசஸ் கொடுக்கறது. இப்போ அதுதான் நாலேஜ் ஆக்சுவலாக நம்மளும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கண்ணு வந்து ஒரு இன்புட் டிவைஸ், காது வந்து இன்புட் டிவைஸ், எல்லாம் இன்புட் டிவைஸ் தான். பார்க்குறோம், கண் என்ன பண்ணுறது, உடனே அந்த ஆப்ஜெக்ட் ஒன்று போய் உள்ளுக்குள்ளே சமர்ப்பிக்கிறது. அப்போ அந்த பார்த்து உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறது அந்த ப்ராசஸ். அப்போ கொண்டு போய் கொடுக்குறதுனோ, அப்போ உள்ளுக்குள்ளே ஒன்று உட்காந்து ஓகே ஐ நோ திஸ் அப்படின்னு சொல்கிறது, ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. மூணு விஷயங்கள் இருக்குது இல்லையா. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கிளாஸையும் நான் டேக்கிள் பண்ணிடலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறா, ஆப்ஜெக்டும் போய் தெரிஞ்சுக்கிறதும் போய், இந்த தெரிஞ்சுக்கிற சாதனம் இருக்கணும் அது மட்டும்தான் இருக்குன்றது. அவள் தான் செய்தி. என்ன சொல்கிறா, வெறும் ஞானம் மாத்திரம் இருக்குது, அந்த ஞானத்துக்கு அறிந்து கொள்றதுன்ற தன்மையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போய். அறியப்படுறதுன்னு இருக்கணும் அதுவும் கிடையாது, அல்டிமேட்டாக அதுவும் போய். அப்போ எது இருக்குன்னு கேட்டால், அந்த அறிஞ்சிக்கிற சாதனம் உள்ள ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுவும் ஞானம்தான், அது ஞானமாகவே இருந்துருக்கு. அந்த ஞானம் டியூ டு சம் ரீசன் எப்படி பின்னமாக இருந்துருக்கு, ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரே ஞானம் தான் அப்படி சொல்கிறது அத்வைதி. ஆனா இதை இதை ஸ்தாபிக்கிறதுக்கே சங்கராச்சாரியர் கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா பௌத்தன் வந்து மூணுமே இல்லைன்னுட்டான், சூன்யம்ட்டான். அதாவது அறிந்து கொள்றவன் ஒருத்தன் கிடையாது, அறிதல்னு ஒண்ணு கிடையாது, அறியப்படுறதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எல்லாமே டெம்பரரி, அப்ப பர்மனண்டா எதுவுமே கிடையாது. அப்ப இருக்கிறது மொத்தம் சூன்யம் தான் தான் இருக்கிறது. ஒரு வேக்கம் இருக்கு, அந்த வேக்கம்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் மாதிரி வரது போறது வரது போறது. ஆக மொத்தம் கடைசியில் ஒண்ணுமே இல்லைன்னு அவனுடைய வாதத்தனை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கான். அதான் சங்கராச்சாரியர் என்ன பண்ணாருன்னா, இல்ல எனக்கு வந்து அறியப்பட வேண்டிய வஸ்து பத்தி கவலை கிடையாது. ஏன்னா எப்படிதான் அது தியாகம் தான். இப்ப நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது தெரிஞ்சதுனால நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப வெதுவாக இருக்குது, எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படின்னு. சரி என்னடா பிரயோஜனம் கேட்டால், ஒரு பிரயோஜனமே இல்லை, மோசத்துக்காக ஹெல்ப் பண்ண போகிறதே இல்லை. அப்போ அதனால் அறிந்து கொள்ளப்படுற விஷயங்கள்லாம் தேவையில்லை, அதை பற்றி இது பண்ண வேண்டாம். அறிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமே வந்து தேவையில்லைன்றப்போ அறிவிலிருந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லையே, அதுவும் வேண்டாம். அதனால் இந்த அறிஞன் உள்ள ஒருத்தருக்கான அவனை மட்டும் சாப்பிடம் பண்ண போயிட்டார். பிரம்மம் இருக்கு, அவன் தான் பிரம்மம், அது மட்டும் இருக்குன்னு. அதனால நம்ம ஆத்மான்னு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ஒரு தோற்றம்னு சொன்னா தோற்றத்துக்கு அதிர்ஷ்டானம் போகணும். இப்ப ரோடு காரு போட்டுன்னு போறோம், மே மாசம், அப்ப அந்த காணல் நீர் தெரியறது, காணல் நீர் தெரியறதுன்னா கீழே ரோடு போகணும், அதுக்கு ஒண்ணுமே இல்லாம காணல் நீர் போகணும். அது அப்ப காணல் நீர் போய் தான், ஆனா ரோடு உண்மை தானே. அது மாதிரி பிரம்மமானது சத்தியம், இச்செல்லாம் வந்து நித்தியான்னு அவர் அறிஞ்சு பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து வந்த வேதாந்திகள்ல குறிப்பா பாஷ்யக்காரர் என்ன பண்ணார்னா, எதையுமே நான் நித்தியான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, காணப்படுறதும் உண்மை, காணுதல் பார்த்தலும் உண்மை, பார்க்கிறவனும் உண்மை, மூணுமே உண்மைன்னு சொல்லிட்டு. இது நுழைல மாட்டின்னு இருக்கிற அந்த சாங்கியா யோகால என்ன பண்ற அவெல்லாம், இந்த பார்த்தல் அந்த பார்க்கப்படுறது அது வரைக்கும் பிரகிருதி, இந்த பார்க்கறவன் மட்டும்தான் புருஷன். அப்ப இந்த பார்த்தலே புரிஞ்சதுக்காக இல்ல, அதுவே பிரகிருதி தான் ஏற்படுறது அப்படிங்க. அதாவது என்னன்னு கேட்டா, சரீரத்துக்காக தான் எல்லா ஞானம் ஏற்படுறது. ஐ எம் நாட் டேக்கிங் எனிதிங் ஃப்ரம் திஸ் மேட்டர் இருக்கும். அப்ப என்னாச்சு, இந்த இந்த பர்த் போச்சுன்னா மொத்தம் கம்ஸ் ஜீரோ இல்லையா, இந்த சேர்ந்தது எல்லாம் போயிடுது தான். ஏன்னா பிரகிருதிக்கு தான் எல்லா ஞானம் ஏற்படுறதுன்னு அவா இருந்தா. ஏன்னா பொதுவா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு விஷயம் வந்து ஏற்படுறது பிரகிருதிக்கு தான் சில பேர் வாதம் பண்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த ஞானம் ஏற்படுறதும் ஆத்மாக்கு, அதுவே சரீரத்தால் தான். அப்ப சரீரம் போயிட்டுனா ஆத்மாக்கு ஞானமே ஏற்படாது. இது ஒரு குறிப்பு தான் நியாய மதம். அவளோட சொல்ற கடைசியில சரீரம் போயிருக்குன்னா ஆத்மாக்கு சுக்க துக்கமே கிடையாது. ஏன் சுக்க துக்கம் கிடையாது, அவேர்னஸே கிடையாது. ஆனா டீப் ஃபீல்ட் இருக்கும், எல்லாத்துலயும் ஒத்துக்கிறா. வைதிக மதம் நினைச்சு எல்லாரும் ஒத்துண்டது ஆகணும். அனாதி அது, கர்மா ஒத்துக்கணும், சைக்கிள் ஆஃப் பர்த்ன்றதுனா ஒத்துதான். இந்த ஸ்கூல்ல புத்திஸ்டும் ஒத்துட்டா ஆகணும், ஆனா அதையுமே எஸ்கேப் பண்ண முடியாது. சார்வாக்கம் சொல்லக்கூடிய மெட்டலிசம் மட்டும்தான் அதை ஒத்துக்கிறது இல்லை. அவனை பொறுத்திருக்க லைஃப் இஸ் அன் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். பிராணம் போச்சுன்னா எல்லாமே டிஸ்மெண்ட் ஆயிடுறது அவனை பொறுத்திருக்கேன். பட் அவனை தவிர மிச்சம் எல்லாரும் ஜெயினா எல்லாரும் ஒத்துட்டுதான் ஆகணும். அப்ப அவன் எப்படி சொல்யூஷன் பண்ற அப்படின்னா, சரீரம் இருந்தா அதாவது அவேர்னஸ் தான் சுக்க துக்கங்க நல்லா தூங்கிட்டு இருக்கோம், டீப் ஸ்லீப் யாராவது அடிக்கிறா வச்சுருக்கோம், சரிப்பா துக்கமே ஏற்படலை, இல்லை நான் சின்ன குழந்தை இதை மேலே இருக்கிறா சம்மரில் சுக்கமும் ஏற்படலை. ஏன்னா அவேர்னஸ் அப்போ இல்லை. அவள் என்ன சொல்லிட்டா, அப்போ சரீரம் போச்சுன்னா ஆத்மாக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாட்டி என்னென்ன, இப்போ சுக்கத்துக்கே கிடையாது, சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தம் தான். அந்த மாதிரி எல்லாமே அவா வாழ்க்கை அவள் வாழ்க்கை வந்து என்ன வந்தோ மாதிரி இருக்க மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. பாஷ்யக்காரன் மதம் என்னென்னா, பார்க்கிறவன் உண்மை, பார்த்தல் உண்மை, பார்க்கப்படுறது உண்மை. அதெல்லாம் பிரகிருதியும் சத்தியம். பார்க்கிறவன் சொல்றோமோனா அதான் சொரூப ஞானம், பார்த்தல் இருக்கணும் அதான் தர்மபுத்த ஞானம். நம்ம சொல்லச்சு அந்த பார்த்தல் அறிதல் தான், பார்த்தல்னா எல்லாத்துக்கும் பொது, மிச்ச சென்சாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வரும். இப்போ கேட்கணும், கேட்கிறவன், கேட்டல், கேட்கப்படுறது, அது மாதிரி எல்லாமே மூணுமே எல்லாத்தையும் உண்மை. அப்போ அந்த கேட்டல் பார்த்தல் தான் தர்மபுத்த ஞானத்துல வேலை. அதுவும் ஒரு ஆத்மாவுக்கு அந்த நோயருக்கு இன்செபரபிள் குவாலிட்டி அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணுறது. இப்போ நோயர்ன்ற பதத்தே இல்லையே, இப்போ மிச்ச பதங்கள்லாம் பார்த்தா நான் அந்த தெரிதல் அறிதலே இல்லைன்னா அப்போ நோயர்னு ஒன்றும் கிடையாது. அதனால தான் அத்வைதத்துல எல்லாத்தையுமே ஒத்துக்கலாம். ஆத்மா கர்த்தா கிடையாது, ஞாத்தா கிடையாது, போக்தா கிடையாது, அவன் வெறும் ஞான சுரூபம் அப்படின்னு அதை ஒத்துக்க எல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. வெறும் ஞானம் அவனுக்கு ஐ இஸ் நாட் நோயர், ஹி இஸ் ஒன்லி நாலேஜ் அப்படின்னு சொல்றது அத்வைதம். பட் நம்ம என்ன சொல்றோம், ஹி இஸ் அ நோயர், ஹி இஸ் ஆஃப் நாலேஜ், ஹி இஸ் அ நோயர் ஆஸ் வெல். அதுதான் தர்மபூத ஞானத்துடைய வேலை. அவன் ஞாத்தான்னு சொல்றது தர்மபூத ஞானத்துடைய வேலை. அவன் நாலேஜ் சொல்றது சொரூப ஞானம். சொரூப ஞானத்தினால ஒரு ஆத்மா தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறது. தர்மபூத ஞானத்தினால தன்னை விட்டு இருக்கக்கூடிய மிச்ச வசதியை தெரிஞ்சுக்கணும். அதான் விஷயம். அது சேத்தனமோ அச்சேத்தனமோ இன்னொரு ஆத்மாவும் தெரிஞ்சுக்கலாம், இன்னொரு அனாத்மாவும் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து அந்த தெரிதல் ப்ராசஸ்ல இருக்கு. எதுக்கு சொல்ல வேண்டியதுன்னா, கீதாசாஸ்திரம் முழுக்கவே ஆத்மாவுக்கு ஞாத்திருத்துவம் உண்டு, கர்த்திருத்துவம் உண்டு, போக்திருத்துவம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அறியும் தன்மை உண்டு, செயல் புரியும் தன்மை உண்டு, அந்த செயலை புரிஞ்சதுனால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிற தன்மை உண்டு. இந்த மூணு ரிலேட்டடு. ஒருத்தனுக்கு நோயிங் எபிலிட்டியே இல்லை வச்சுருந்தோம், அப்படின்னா கர்த்திருத்துவமே இருக்காது. இப்போ கர்த்திருத்துவமே இல்லைன்னா போக்திருத்தமும் கிடையாது. இப்போ அதனால்தான் சாஸ்திரத்துக்கு ஸ்கோப் உண்டு. சாஸ்திரத்துக்கு என்ன ஸ்கோப்னா, சாஸ்திரம் வந்து அனிமல்ஸ்க்கோ இல்லாட்டி நம்மளை ஹியூமன் பீயிங்ஸ்லேயே யாருக்கெல்லாம் வந்து இந்த ஜென்மாவில் அந்த புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கா பண்ணுறோம், அவள்லாம் வந்து சாஸ்திரம் பயந்தே பண்ணாது. அவள்லாம் சாஸ்திரம் அப்ளிகபிள் ஆகவே ஆகாது. ஏன்னா முதல்ல அவளுக்கு தன்னை பத்திர ஞானமும் ஏற்பட போகிறது இல்லை, எந்த பத்திர ஞானமும் அவள் ஏற்பட போகிறதே இல்லை. அப்போ ஞாசத்துமே அவளுக்கு கிடையாது. அப்போ அதனால் அவளுக்கு கஷ்டத்துமே கிடையாது. அவளை போய் கரெக்டாக சொல்ல முடியாது முதல்ல. அது இல்லாதனால இந்த ஜென்மாவில் மிருகங்களுக்கோ இல்லை அந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கோ புதுசாக கர்மா அக்ருவே ஆகாது. புண்ணிய பாபங்கள் இந்த ஜென்மாவில் அவளுக்கு சேரவே சேராது. அக்கௌண்ட் ஃப்ரோசன், நோ டிரான்சாக்ஷன். அடுத்த ஜென்மத்தில் தான் அவளுக்கு திரும்பியும். அப்போ இந்த ஜென்மா எதுக்கு அவள் எடுக்கிறான்னு கேட்டால், அவளோட பாப்பத்தை கழிக்கிறதுக்காக தான். இல்லை புண்ணியத்தை சில பேர் இருக்காங்க, சில பேர் சொல்கிறார். சில நாய்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கஷ்டப்பட்டுருந்துருக்கு பாவம். சிலது பார்த்தா என் காற்று பக்கத்தாத்துல வச்சுருக்கா, டெய்லி அதாவது டைம் ஸ்பெண்ட்றதோ அவளுக்கு வேலையே, டே வாடா உட்காரா அதை குளிச்சு விட்டு சோட்டு பண்ணிட்டு இருக்கா. அப்போ அதுக்கு கொடுத்து வச்சுருக்கு பாருங்க, அதோட கவுண்டர் பார்ட் எங்கேயோ ரெண்டு கஷ்டப்பட்டுருக்கிட்டு. அப்போ அந்த ஜென்மாவையும் புண்ணியத்தனமாக வெறும் அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் அந்த பிறப்பு இருக்க தவிர புதுசாக அசூவ் பண்ண முடியாது. அப்போ இதை சொல்ல வந்தது தான் கீதா சாஸ்திரம். அதனால் கீதா சாஸ்திரம் சொன்னாங்க முதல்ல ரெண்டாவது சத்தில் ஆரம்பிக்கிட்டே பிரமாண்டம்னா, எப்படி நான் உண்மையோ அது மாதிரி நீ உண்மை அப்படிங்கிற, நான் இருக்க மாதிரி நீ இருக்க, நீ எப்போ பார் இருப்ப, தனியாகவே இருப்பேன்னு அர்த்தம். நான் நீ ஒன்று தான் சொல்ல வரல. ஏன்னா அப்படி அத்வைதத்தை சொல்ல ஆரம்பிச்சு அவருக்கு இன்டென்ஷன் இருந்ததுன்னா, நீ பாருப்பா எல்லாம் போய் நான் தான் நீ தான் நான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கணும். அவன் என்ன கேட்குறான், எனக்கு உண்மையை சொல்லு கேட்குறான். உண்மையை சொல்லுன்ற வரதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் ஊரை சுற்றி வளைச்சிட்டு கடைசியில் இப்போ இருக்க சொன்ன இல்லையா எல்லாம் போய் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதுதான் அவரோட ஆர்கியுமெண்ட். அதனால் அப்படி அவர் அத்வைத ஞானியாக இருந்துட்டு வேறு பேதத்தை சொல்லியிருந்தாருன்னா அப்புறம் அவர் மேலே மிஸ்டேக் வந்துடும். அவருக்கு அவர் தய கம்பேஷன் இல்லை அப்படின்னா. அதனால் இப்படிலாம் ஆர்கியூ பண்ணி அதனால் கீதா சாஸ்திரமானது அத்வைத பரம் கிடையாது. முதல்ல அங்கே ஆரம்பித்து கண்ணம் பண்ணிட்டு அதுக்கு மேலே ரெண்டாவது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம்னு பேர். முழுக்க முழுக்க ஞானத்தை பற்றி சொல்கிறார், எப்படி ஆத்மாவானது அழிக்க முடியாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத வஸ்து வந்து நம்ம முதல்ல காட்ட முடியாது, இதுதான் சொல்லிட்டு. அப்போ தெரியாத வஸ்து இல்லைன்னு சொன்னால் புரியக்க முடியும். அந்த மாதிரி சொல்லிட்டு அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மூணாவது அத்தியாயத்தில் கர்மாவை பற்றி சொன்னார். சொன்ன உடனே நாலாவது அத்தியாயத்தை ஆரம்பித்தோம். இந்த கர்மயோகத்தையே நீ பண்ணுன்னு, ஏன் நீ பண்ணணுன்றதுக்காக முதல் இன்ட்ரக்ஷன் சொன்னார். ஞான யோகத்தில் அதிகாரம்னா ரைட்டு. ஞானயோகத்தை ஃபாலோ பண்ணுற அதிகாரம் இருந்தால் கூட கர்மயோகத்தை தான் பண்ணணும் சொன்னார். ஏன்னா அதுலேயே ஞானமானது அடங்கியிருக்கு. அப்புறம் இந்த அதிகாரத்தில் கர்மாவினுடைய பேதங்கள் என்னென்ன, ஹவு டிஃப்ரெண்ட்லாம் சொல்லப்படுறதுல சொன்ன உடனே முதல்ல என்ன பண்ணார்னா, ஹவு ஓல்டுன்னு சொல்லணும். முதல்ல புதுசு புதுசாக சொன்னால் வச்சு லோகத்தில் ஏற்றுக்க மாட்டேன். எதுவுமே நானாக அவனை சொல்கிறேன்னு சொன்னால் வச்சு முதல்ல எல்லோரும் அப்டேட் பண்ணுறான், நீ என்ன பெருசாக சொல்கிறது. அப்போ அதுக்காக அவர் தவா என்ன பண்ணுறார், இதம் விவஸ்பதே யோகம் புரோக்தவான் அகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுலையுமா முதல்ல விவஸ்வான் விவஸ்பதம் ஒன்று வைவஸ்பதம் ஒன்று ஆரம்பித்த விஷயம் இது. இது ஏதோ உனக்கு நான் நீ சண்டை போட உனக்கு சண்டை போடாதுன்றதுக்காக சொல்ற சமாச்சாரம் இல்லை. இதன் விவஸ்பதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம். அவ்யயம் வேற போட்டிருக்காரு. இது அழியாத ஒரு பொருள் இந்த ஞானம், இந்த கர்மயோகம், அந்த இது பிராக்டிஸ். அதனால இதை நான் முதல்ல சொன்னேன் ஆரம்பிச்சேன். அர்ஜுனன் என்ன பண்ணா அதை விட்டுட்டான். அவன் சந்தேகம் வேறையா போயிருச்சு. அது எப்படி வந்து நீ இப்ப பிறந்திருக்க விவஸ்பதமும் எப்பயோ எப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி தோன்றது. ஆனா அவன் தாத்திரம் கிட்ட பெருமாளுடைய அவதார கட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுடைய பர்த் மாதிரி தான் உனக்கும் பர்த்தா இல்ல கால நிர்ணயம் இருக்கா கர்ம வசத்தினால பிறப்பா இல்ல எப்படி யுகம் பிறந்தாகணும் கட்டாயம் ஏதாவது இருக்கா அந்த மாதிரிலாம் அவனோட கேள்வியுடைய தாத்பரியம். அதுக்கெல்லாம் பகவான் என்ன பண்றாரு பதில் சொல்றாரு. அதுக்கெல்லாம் பகவனியை வெளியிட்டானு பெருமானித்த வாழ்க்கைனா தானியகம் வேத தருபாடு இப்பும் வேத பரந்தவன் சொன்னார். என்ன பண்ற நானு பிரகிருத்தின் சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா ஆறாவது பத்தியத்துல சொல்ற என்ன பண்றேன் சுவாம் பிரகிருதி மதிஷ்டாய என்னுடைய நேச்சர் இருக்கணும் அந்த நேச்சரை விட்டு கொடுக்காமயே நான் என்ன பண்றேன் என்னுடைய ஒரு சக்தியினால் நான் தோன்றுகிறேன். என்ன அதாவது மாயான்னு சொன்னா ஈஸ்வனுடைய சக்தி அவனுடைய ஒரு பவர் அது வந்து இல்லுசரி போர் கிடையாது. மாயானா பொதுவா எல்லாம் மாயை அப்படின்னு சொல்றேன் அப்படி இல்லை ஒரு புரிஞ்சுக்க முடியாத சக்திக்கு பேர் தான் மாயான்னு பேர். அப்ப காரணத்தை சொல்றாரு ஏகாது பத்தியத்துல எதா இதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தான தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாந்தகம். எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு தர்ம வெப்பெல்லாம் மலிஞ்சு போடுதோ அப்ப நான் என்ன பண்றேன் அதை திருப்பி சீர்த்து தூக்கி நிறுத்துறதுக்காக நான் ஆத்மானம் சுஜாமி நானே அவதரிக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு மேல சொல்ற பரித்ராணாய சாது நாம் வினாசாயச்ச திருஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் நிகழ்ச்சி. சாது பரித்ராணம் தான் முக்கியமான காரணம். அதுக்கு சில பேர் ஆட்சேபம் சொன்ன மாதிரி இருந்து வச்சிருந்தோம் அங்கிருந்தே பண்ணலாமே இல்லையா தென் இஸ் ஆல் ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி பர்சன்லாம் சொல்லிச்சு இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ சொல்கிறாலும் நான் இங்கேருந்து பட்டன் அனுப்பினா ஜோக்கெல்லாம் போடுறா பாருங்க இங்கேருந்து பட்டன் அனுப்பினாலே உன் கண்ட்ரி காலி அப்படிங்கிறான் போகவே வேண்டாம் அப்படிங்கிறான். இங்கேருந்து அனுப்பினா சொல்லுவாங்க அவர் அங்கேருந்தே காப்பாற்றலாமேண்ணா அங்கேருந்து காப்பாற்றலாம் அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் பாகவதாலுக்கு பெருமாளுடைய அனுபவம் கிடைக்காமே போயிடும். இப்போ பிரபந்தெல்லாம் எடுத்து வாசிக்கலாம் வச்சுப்போம் அந்த அவதாரங்களையே தான் போட்டு பேசியிருக்கேன் மத்திய பூர்ம வராகன்னு எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அவளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவள் எழுதி வச்சுருக்கா. அதை நம்மள மாதிரி இருக்கிறவா வந்து கேட்டு வாசித்து பூசித்தும் போக்கேன் போதுன்னு அது நமக்கும் என்ன பண்ணுறது அது ஒரு ஹேத்துவாரு. அதனால அந்த மாதிரி ஒரு இதுக்காகவும் இங்கே வந்து அந்த காரியத்தை பண்ணிட்டு போகிறான். இங்கே இங்கேன்னு சொல்கிறப்ப ஒரு இதுக்கு எப்பப்போ தேவையோ சரி. அப்போ உன்னுடைய ஜென்மால நீ வந்து இங்கே இருக்கியே இங்கே வந்து இருக்கிற காலத்தில் எங்களை மாதிரி தெரியும்தான் உனக்கு எங்களை மாதிரி கேட்டால் இல்லை ஜென்ம கர்மச்சமே திவ்யம் எல்லாமே எடுத்துக்கு இந்த அபராக்கிருதமான சரீரம் தான் சொன்னாங்க. கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் கூட அபராக்கிருதமான விக்கிரகங்கள் தான். எப்பன்னு கேட்டால் அந்த ஆகம பிரகாரம் ஆகம விதிகள் பிரகாரம் அவைகளை அந்த மன்னிச்சு பிரதிஷ்டை பண்ணிச்சு அவைகளுக்கும் அபராக்கிருதமான இதுதான். அதனால தான் சாநித்தியம்னு சொல்லுவார். அது எப்படி இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அந்த கோவில் கைங்கரத்தில் இருக்கிறவரெல்லாம் அவள் எவ்வளோ சுத்தமாக இருந்து எவ்வளோ சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறாலோ அந்த அளவுக்கு அந்த விக்கிரகத்துக்கும் ஏன்னா அவர் வந்து நியூட்ரலில் இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி என்னை ஆதரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் அங்கே சக்தியோடு இருப்பேன் சார். இப்போ இவா விட்டானா அவர் கொண்டு இல்லை அவர் மட்டும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் அவ்வளோதான். அதனால தான் சில இடங்களில் வந்து அந்த சக்தி அதிகமாக இருக்கு. சில பேர் ஆராதித்த பெருமாள்னு சொல்லிச்சு அங்கே வந்து நமக்கு அந்த விக்கிரகத்துக்குள்ளான பவர் ஜாஸ்தியாக இருக்க காரணம் என்னன்னா அதை ஆராதிக்கிறவால அந்த விதிகள்லாம் ஃபாலோ பண்ணி அந்த சாநித்தியத்தை விடாமல் வச்சுருக்கேன். அதான் அப்போ அச்சையிலையும் பெருமாள் இருக்கான் கேட்டால் அது அப்ராக்கிருதமான பெருமை தான். இப்போ இப்படி சொல்லி வரைச்சு இப்படி கர்மயோகம் பண்ணுறவா வந்து ரொம்ப துர்லபாலாக இருக்காள். இப்படி தெரிஞ்சுட்டு பண்ணுறவா என்னுடைய இந்த அவதார தெரிஞ்சுட்டு பண்ணுறவா ரொம்ப துர்லபால். ஏன்னா காங்கந்தக கர்மணாம் சித்தி நிஜந்த இக தேவதாக கிப்ரம் தீ மனுஷர்களுக்கு சித்திருப்பதற்கு கர்மஜா. ஏன்னா லோகத்தில் லோகோ பின்ன ருச்சிகின்னு வச்சு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்தில் லோகோ பின்ன ருச்சிகி ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட். ஒருத்தர் காலத்துல குழம்பு பிடிச்சா ஒருத்தர் சாப்பிட பிடிச்சிருக்கு, சாப்பிட பிடிச்சவா குழம்பு சாப்பிட குடிக்க மாட்டேங்கிறார். அப்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட், எல்லாருக்கும் ஒரே விஷயத்துக்கு டேஸ்ட் இல்ல. அப்ப பெருமாள் என்ன பண்ணிருக்காருன்னா வேதத்தை சுத்தம் பண்ணி வேதமே என்ன பண்ண கேட்டா ஒவ்வொருத்தருக்கு என்ன வேணுமோ அதை நீங்க இதை வச்சு அடையலாம். அப்ப எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி யாருக்கும் டிகாஷன் போட்டு அது இறங்கி சாப்பிடறது பொறுமை இல்லை. டப்பா திறந்து போட்டு கலந்து சாப்பிட்டா அது தேவையில்லை இருக்கு. அப்ப எல்லாருக்கும் என்னன்னா இன்ஸ்டன்ட் ரிவார்டு தேவையாது. அப்ப யாரும் அந்த சிரந்தனமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. சொல்லணும்னா பேர்ட் இந்த ஹேண்ட் இஸ் வேர்ட் டன் டூ இந்த புஷ் அப்படிங்கிறான். அதுனா போய் ஹண்ட் பண்ணும் கிடைக்கணும் அந்த மாதிரி இருக்கு. அப்ப மோக்ஷன்றது ஸ்திரமான ஒரு சுகமா இருந்தா கூட அது ஈஸியா கிடைக்க போறதில்ல. வேற நீங்க அல்ப சுகமா இருந்தா கூட கிடைக்கணும் இப்ப. அதனால எல்லாருக்கும் அதுல பிரபுத்தி அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்றேன் கேட்டா பகவானுடைய சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காங்க சில தேவதைகளை சிருஷ்டி பண்ணி நீங்களா அதெல்லாம் கேட்டா கொடுப்போம் அப்படின்னு அவன் அக்கௌண்ட்ல பைசா போட்டு வச்சிருக்கான். அவன் என்ன பண்ற அந்த பைசா எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருக்கான். அவளுக்கே அக்கௌண்ட் கடன் பேங்க் எல்லாம் பைசா இருந்தா ரிசர்வ் பேங்க்ல கடன் வாங்கணும். அது மாதிரி இவன் என்ன பண்றாலும் அங்கேருந்து வந்ததை வச்சு அவன் கொடுத்துருக்காங்க. பட் அவெல்லாம் ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காளாம். அதனால என்ன பண்ற ஜனங்க எஜந்தே நீ தேவதா எல்லா தேவதைகளும் ஜனங்க போய் எஜனம் பண்ற சித்தம் ஹி மனுஷியோட பத்தி கிடந்தது. உடனே உடனே அவள் ரிசல்ட் கிடைக்கிறது. கிடைச்ச உடனே அந்தந்த கோவில கூட்டம் ஜாஸ்தியா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு விஷயங்கள் ரொம்ப இப்ப வேகமா பரவிட்டு இருக்கு. ஒன்னு ஹோட்டல், இன்னொன்னு கோவில். எந்த கோவிலுக்கு போனாலும் கூட்டம் இருக்கு, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கூட்டம் இருக்கு. பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஏன்னா அவளுக்கு அங்க போனா வேண்டிக்கிற பலிக்கிறது. பலிக்காது யாரு போமாடா, இவ்வளவு வியாழக்கிழமை அங்க போனா வெள்ளிக்கிழமை இங்க போனா அந்த பலிக்காது. உடனே எல்லாரும் போயிடுறாங்க. ஏன்னா அந்தந்த தெய்வத்துக்கு சக்தி இருக்கு, அது கிடைக்கிறது போயிடுறாங்க. ஆனா அவளால மோட்சம் கொடுக்க முடியுமானு கேட்டா அவளால மோட்சம் கொடுக்க முடியாது. ஏன்னா தேர் பார்ட் ஆஃப் கிரியேஷன் சொல்லப்படுறது. இந்த கர்மயோகம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்குமே கிடையாதுனா அந்த சாதுர் வர்ணியம் சதுர் வர்ணம் சொல்லணும். அதுதான் பேசும் யசோக்த கர்மயோகானந்த விரோதி பாப்பக்ஷயேதும் ஆக. இப்ப ஏன் எல்லாராலையும் அந்த கர்மயோகம் ஆரம்பிக்க முடியல, அது பண்றதுக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு விரோதி, விரோதினா அதுக்கு எதிர்க்க எதிர்ப்பு எதிர்க்கிறதும் ஏதோ ஒண்ணு என்னது பாப்பம். அந்த அந்த பாப்பத்தை எப்படி போக்கிக்கிறதுன்னு கேட்டா இப்ப கூட்ட தெரிஞ்சுக்கிறது தான். சுந்தரமா எடுத்து சிருஷ்டி பண்றா எப்படி எல்லா சிஷ்யங்களும் தெரிஞ்சுக்கிறது. அப்ப சொல்ற சாதுர்வர்ணியம் மயாசக்தம் குணகர்ம விகாகஷ கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். அதாவது ஞான யோகம் கர்மயோகம் இல்லையா, இது ரெண்டுதான் கம்பாரிசனே. இப்போ கீதையினுடைய சாரம் என்ன கேட்டீங்கன்னா கர்ம ஞான பக்தி இந்த மூணு பத்தான் வச்சு நடந்ததே. அதுல சொல்லிட்டு வந்த ஞான யோகம் வசந்தது தான், டவுட் இல்லை, ஆனா ரொம்ப கஷ்டம். கர்மயோகம் தாழ்ந்தது கிடையாது, ஆனா ஈஸியும் கூட. அப்ப இந்த கர்மயோகத்தை எப்படி சொல்றது இப்போ ஆகத்துல? அதாவது நம்ம என்ன கிடையாதுன்னா நம்ம எதெல்லாம் நமக்கு லாஜிக்கலா ஒத்து வரும் எல்லாம் ஒத்துப்போம். இதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம் சில இதெல்லாம், ஏன்னா நமக்கே அதெல்லாம் சரியா வரல, ஆனா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். ஆனா லௌகிக எக்ஸாம்பிள்ஸ் தான் வைதிக எக்ஸாம்பிள்ஸ் எப்பயுமே. ஒருத்தர் கம்பெனி நடத்துறாரு ஆரம்பிக்கிறத வச்சுருந்தோம், அப்ப கம்பெனி நடத்த அதுக்கு போஸ்ட் வேணும் இல்லையா, முதல்ல இருந்து போஸ்ட் வேணும். அப்ப போஸ்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துச்சு, யாரு வேணா இது வேணா அப்ளை பண்ண போஸ்ட் போடுறா அப்ளிகேஷன் போடலையே. இந்த போஸ்டுக்கு இந்த கல்வி இந்த அனுபவம் போடுறா. ஃப்ரீய வரைக்கும் இது வரைக்கும் தான் எட்டாவது பசனா போறோம், சில எட்டாவது பசனா போறோம், பத்தாவது பசனா போறோம். அப்ப அது மாதிரி எந்த ஒரு கர்மாவை பண்ணதுக்கும் அதுக்கு தகுதி இருக்கு. அப்ப லௌகிகமா பார்க்கவே அந்த தகுதியை வந்து படிப்பு அனுபவம் வச்சு தீர்மானம் பண்றோம். ஆனா வைதிகமா பார்த்துட்டு குணங்கள் தான் அதுக்கு தான். இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா வேர்ல்ட நம்ம பார்க்கறது தெரியாது. சில சில பேரால சில கடைகளை பண்ண முடியாது. ஏன்னா அவளோட பிரவிற்த்தி அந்த மாதிரி ரஜோகம் ஜாஸ்தியா இருக்கு. அது வெளிநாட்டுல பார்க்க வச்சுருக்கோம். அந்த ஆப்பிரிக்கா இருக்கா பண்ணுறோம், அவெல்லாம் நிற்கவே முடியாது. முதல்ல டான்ஸ் ஆடிதே இருப்பான் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் போய். ஏன்னா அவனோட சரீரமே அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அந்த ரஜோகுணம் ஜாஸ்தி. ஏன்னா அவளுக்கு அதாவது அந்த டான்ஸ் நல்லா வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவளுக்கு அந்த குணங்கள் அந்த மாதிரி இருக்கு. அதாவது இது எல்லாமே வந்து எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், இதில் அதுக்காக நம்ம பிளான் பண்ண முடியாது. பட் பிரிடாமினா அப்படிதான் இருக்கு. பட் சில பேரை பாருங்க, சில சொசைட்டி சில பேர் காப்பிதாராக இருந்துட்டான். ஏன்னா பர்த் ஒன்று பிராட்டப் ரெண்டுமே இருக்கு. அப்போ அந்த மாதிரி விட்டுவா கிட்ட தான் சில வேலைகளை கொடுக்க முடியும். ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும்னா அவர்கிட்ட கொடுக்க முடியும், இவ்வாறு கொடுக்க முடியாது. இன்னொருத்தர் கொடுத்தா அதை பண்ண முடியாது. அதனால சொல்றாருன்னா சாத்துர்வர்ணம் மயா கஷ்டம் குணகர்ம விபாகசக. குணம் கர்ம என்ன குணம் பிரடாமினா இருக்கோ அந்த குணத்துக்கு ஏற்ற கர்மாவ பண்ணணும். இப்ப ஞான யோகம் கர்மயோகம் வசந்தது தாழ்ந்தது சொன்னமோ நிறைய கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா கதைகளுமே இவைகளை எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது தான். ஒரு கதை சொல்லுவா இல்லையா, நாரதர் வந்து இப்ப பாரு நாராயணன் சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு கர்வம் வந்தது. எப்பவுமே நம்ம ஞான யோகத்திலே இருக்கோம், பெருமாளுத்தான் சொல்லிட்டே இருக்கோம். அப்போ சொல்லுவோம் அவர் கதை மாதிரி வந்து அவர்கிட்ட என்ன பண்ண ஒரு எண்ணெய் கப்பு ஒன்று கொடுத்து பூமி போய் பிரதட்சணம் பண்ணிட்டுவா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னார்னா, ஒரு குடியானம் இருக்கான், அவனும் வந்து இப்பெல்லாம் முடியல பெருமாள் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பெருமாளுக்கு அவன் பேர்ல ஒரு பிரீத்தி ஜாஸ்தியா இருக்கான், இவருக்கு ஒரு அசூயம் வந்துருக்கு. அதே எப்படி நான் 24/7 உன் பேரை சொல்லிட்டு இருக்கேன், அவன் எப்பயோ சொல்லிட்டு இருக்கான், அவன் பேர்ல என்ன சொல்லிட்டு அதை பரீட்சை பண்றார். ஒரு எண்ணெய் கப்பை கொடுத்து போய் பூமியை பிரதட்சணம் பண்ணிட்டு வா அப்படிங்கிற. நாலு எண்ணத்துல எனக்கு ஃபுல்லா எண்ணெய் கொஞ்சம் அதை எடுத்துட்டு ரொம்ப ஜாகிரதையா அது தீயை சொட்டாம இருக்கிறதுலயே அவருக்கு கவனம் இருக்கு. போயிட்டு வந்து அப்பாட தீயை சொட்ட வேலை அப்படின்னா பதிலாக பணந்துட்டேன். சரி எத்தனை வாட்டி என் பேரை சொன்னேன் கேட்டார். ஐயோ பேரைய அதெல்லாம் சொல்லலையே, நான் வந்து என்னோட கவனம் போயிட்டு அந்த எண்ணெய் கொட்டக்கூடாது தான் இருந்தேன். இப்ப அவனை பாருங்க, அங்கேருந்து பார்க்கல ரெண்டு பேரும் பார்த்தா அவன் கதை எழுந்து வச்சு நாராயணா அப்படி எழுந்துக்கிறான். ஏதோ அவன் குளிக்கிறான் நாராயணா அப்படி குளிக்கிறான். ஒரு விறக இது எடுத்து வெட்டுறான், வெட்டி முடிச்சுடுவேன் நாராயணான்றான். தோர்ந்து உட்கார்ந்துக்கிறான் நாராயணன். இப்படி அவன் பண்ணக்கூடிய காரியங்கள் எப்பயும் அவன் பெருமாள் பேரை விடவே இல்லை. எந்த டிஃப்ரெண்ட் டியூட்டிஸ் பண்றான், அத்தனை காரியம் பண்ணாலும் பெருமாள் பேரும் அவன் விடலை. இவர் பண்ணது ஒரே காரியம் தான், ஆனால் அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியல. அது மாதிரி ஞானயோகம்ன்றது ரொம்ப சமமான காரியம். ஆனால் கர்மயோகம் வந்து ஈஸின்னு சொல்லலாம். ஏன்னா பெருமாள தியானம் பண்ணிட்டு பண்ணச்சு நமக்கு சமமும் தெரியறதில்லை, அது ஒரு அபியாசம் ஆகிடுறது. அந்த கர்மாலேயும் ஞானமும் இன்பில்ட்டாக இருக்குன்னு சொல்லப்படுறேன். அது மாதிரி இந்த கதைகளில் தான் அர்த்தம். பெருமாள் அந்த காலத்தில் யாரும் இல்லை, ஏன்னா நம்மளை விட நம்மளோட ஆன்சஸ்டர் வந்து முத்தலையை முடிச்சுக்கணும். நமக்கு இப்போ தெரியாது, வயசானவங்க தெரியும் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்மளை விட நமக்கு முன்னாடி இருந்ததா ரொம்ப முத்தாலைகள். நமக்கு லௌகிகனான ஜாஸ்தி இருக்கலாம், என்ன பெரிய மொபைலையும் கம்ப்யூட்டர் அது கேட்டாலும் முதல் இல்லைன்னா அது ஒன்றும் பெரிய நம்மள நம்ம பசங்க நம்மளோட பேரை தெளிவாக அடிச்சு இன்னும் ஃபாஸ்டாக இருக்குங்க. ஆனால் அதில் புத்திசாஸ்திரம் இல்லை. இந்த இவ்வளவு இத்திஹாச புராணங்கள்லாம் மந்திரங்கள்லாம் காரணங்களும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த திருப்பி திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். அப்போ தஸ்ய கர்த்தாரம் வந்து மாம்பித்தி. இப்படி இந்த சிருஷ்டி இருக்கணும், இந்த சிருஷ்டியை பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்றது. ஆனாலும் மாம்பித்தி அகர்த்தாரம் அவ்வியம். ஐ எம் அ டூயர் அஸ் வெல் அஸ் அ நான் டூயர். நான் தான் பண்ணேன், நான் பண்ணல அப்படின்ட்டேன். என்ன தாத்திரம் கேட்டீங்கன்னா, சிருஷ்டி நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டா இருக்க சிருஷ்டி, சமஷ்டி யஷ்டின்னு பேர். பிரபஞ்சத்துக்குலாம் ஏன் ஏத்தம் சொன்னேன்னா, இந்த இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அவன் பாடிருக்காளே. இந்த கீதையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் அங்கே அப்படியே பிரதிபலிக்கிறது, அப்படியே அங்கே அப்படியே துவனிக்கிறது. ஆழ்வார் சொல்லிச்சு, தேவும் எப்பொருளும் படைக்க பூவின் நான்முகனை படைத்தங்கிறது. தேவும் எப்பொருளும் படைக்க பூவின் நான்முகனை படைத்த. அப்போ என்ன பண்ணலாம், முதல்லயே பிரம்மாவை சிருஷ்டி பண்ண செய்து பிரம்மாவுக்கு அவர் பிரதா சிருஷ்டி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாரு. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பிரம்மாவையே ஆக்சுவலா சிருஷ்டி பண்றோம். இனிமேல் நீ பாத்துக்கோ அப்படிங்கிற பிரம்மாக்கு என்ன வேலை ரொம்ப ஈஸியா இருக்கு. மேல நம்ம போய் தெளிவு பண்ற மாதிரி தான், நம்ம என்ன நெல் விதைச்சி அப்புறமா ஓனம் பண்றோமோனா எல்லாம் சுத்தமா இருக்கு. அப்படி போய் மிக்ஸ் பண்ணிட்டு அதுவும் இப்ப நிறைய வசதி வந்து வச்சுக்கோ, மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஓவன் இருக்கு, அது மட்டும் வேணும் திருமார வேலை வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு நமக்கு என்ன தோன்றது, நம்ம தான் பண்ணோம்னு தோன்றதா இல்லையா? அது மாதிரி பிரம்மாக்கும் அந்த மாதிரி தான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுறாரு. தேவம் எப்பொருளும் படைக்க, அதுக்கு மேல சுத்தியே ஆரம்பம். தேவர்கள்லாம் படைக்கிறது மனுஷியா அவெல்லாம் படைக்கிறதுக்கு பூவின் நான்கு வகை படைத்தான். அந்த பூனை தாமரை பூல முதல்ல நம்ம அவன் சுத்தி பண்றாரு. அதை சொல்றாரு, இப்போ சமஷ்டி வெஷ்டி ரெண்டு இருக்கு. சமஷ்டினா மொத்தமா அந்த அந்த எஸ்டி தனித்தனியே இண்டிவிஜுவல் கிரியேஷனுக்கு முன்னாடி இந்த மொத்த இண்டிவிஜுவலுக்கும் எதெல்லாம் தேவையோ அதை முதல்ல பண்ணிருந்தார். அப்ப அது வரைக்கும் அவர் பண்றாரு. இதுக்கு மேல பிரம்மா பண்றார் நிறுத்தி. இப்ப எதுக்காக நான் தான் கர்த்தா, ஆனா கர்த்தா இல்லைன்னு சொல்லணும். இப்ப கர்த்தானா யாரு? கர்த்தானா ஒரு விஷயத்த உண்டு பண்றவன். ஒரு விஷயம் இப்படி உண்டாருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அவன் தானே. லோகத்துல ஒரு பானை இருக்கு, ஒரு பானையை வந்து ஒரு புயவம் பண்றான், பண்ணிட்டு சொல்றான். அது ஒரு மாதிரி நம்ம பண்ற மாதிரி தான் வச்சுக்கலாம். பசங்களா சொன்னோம் இல்லையா, அதுதான் அதுவே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். சரியா வரல, ஏன்னா சரியா வரணும்னு கேட்டா நான் தான் பண்ணேன், ஆனா அதுல இருக்கிற ஃபால்ட்டுக்கு நான் பொறுப்பு இல்லை, அது சரியா வராதுக்கு நான் காரணம் இல்லை, ஆனா நான் தான் பண்ணேன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லாத்துக்கும் அந்த ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு, குணங்கள் பேஸ் பண்ணி சத்ர சமச வசம் இருக்கு. கிருஷ்ணம் ஜெகத்து மொத்த ஜெகத்தையும் சத்வாதி குண விபாகேன தது அனுகுண சமாதி கர்ம விபாகேனச்ச பிரதிபத்தம் மயாதிஷ்டம். அப்ப இந்த கர்மயோகத்துக்கு பேசுறதா கூடிய கர்மாவே இந்த சாத்துர் வர்ணத்தை பேசுறதா இருக்கு. அந்த சத்துர் வர்ணத்துக்கு பேஸ் குணங்கள் தான். துவாவது லட்சே எல்லாமே புதுதான், ஏன்னா நம்மளே ஒத்துக்க மாட்டோம். நம்ம பார்த்தா அது தெரியல நமக்கே. சாத்திக குணம் இருக்கவா நம்ம குறைஞ்சு போயிட்டாரு. அப்ப இந்த இந்த இதுல இருக்க வண்ணத்துல இருக்கவாளுக்கு பை டெபினிஷன் சாத்திக குணங்கள் நிறைய இருக்கணும். இதுல இருக்கவாளுக்கு ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கணும், அதுல அவளுக்கு ரஜஸ் சமத்து இருக்கணும், கருத்து சமத்து இருக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் அவளுக்கு டியூட்டி கொடுக்க முடியும். அதனால சொல்றாரு, இப்போ சிருஷ்டி கிரகணம் பிரதர்ஷனார்த்தம் மயா ஏவ ரக்ஷதே மயா ஏவச்சு உபதம் செய்யதே. இப்ப சிருஷ்டம்னு சொன்னாரோ நான் தான் பார்த்து பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நான் தான் அழிக்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா நிறைய அதாவது பிலாசபின்னு வரைச்சு பிலாசபின்னு வரைச்சி வச்சுக்கலாம். பிரம்மம்னு சொல்லிட்டு போயிடும் பிலாசபி. பிலாசபி வந்து ரொம்ப யாருன்னு பர்சனலைஸ் பண்ணாது. அது சிவன் பிரம்ம விஷ்ணு ருத்ரன்லாம் ரொம்ப போகாது. பட் ரிலீஜியன்ல வரைச்சே ரொம்ப ஃபோமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போ சுற்றி எழுதுறவால எந்த தேவத்தையா இருந்தாலும் அந்த தேவதைக்கு நீ தான் உலகத்தை படைக்கிற, நீ தான் எழுதிட்ட அந்த குணங்களை ஆரோபணம் பண்ற. பட் அதுதான் என்ன பண்றா, அழகா நிர்ணயம் பண்றா, இதர தேவதைகள்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எதுக்காக இதை சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ட்ரினிட்டி ஆஃப் காட்னு சொல்றா, சிவா விஷ்ணு பிரம்மான்னு சொல்லிட்டு சிவன்னா அழிக்கிறார், பிரம்மா படைக்கிறார், பெருமாள் வந்து ரட்சிக்கிறார்ன்னு சொல்றாங்க. அதுக்காக சிஷ்டம்னு பதத்தை போட்டிருந்தார். சிஷ்டம்னு சொன்னதுனாலேயே மிச்சரண்டுமே இவரே பண்றாருன்னு தாக்கல், அவன் மூலமா பண்ற அவ்வளவுதான். அவங்க மட்டும் கர்த்தா இவர் தான், அது என்ன பண்றாருன்னா அவன் மூலமா பண்ணி வைக்கிறாருன்னு தாக்கல். அதான் போட்டு சிருஷ்டி கிரகணம் பிரதர்ஷனார்த்தம் சொல்றதுக்காக. அதை எதை இன்க்ளூட் பண்றது, மயா ஏவ ரக்ஷியதே மயா ஏவ உபசம் செய்யது, என்னாலேயே காப்பாற்றப்படுகிறது, என்னாலேயே அழிக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. தசிய விசித்திர சிருஷ்டியாதேகே கர்த்தானம் அப்படி அகர்த்தானம் அப்படி மாமிக்கு. விசித்திரம் விசித்திரம்னாலே விவிதமா இருக்கிறது, டிஃப்ரெண்டா இருக்கு அர்த்தம். சித்திரம்னால என்ன ஆக்சுவலா, சித்திரம்னா படம் சொல்லணும். படம் எடுத்துட்டாலே நிறைய கலர்ஸ் இருக்கும், கலர்ஸ்ஃபுல்லா இருக்கிறது சித்திரம்னு சொல்லி. விசித்திரமா இருக்கு விசித்திரமா இருக்குனாலும் ரொம்ப விந்தையா இருக்கு சொல்றாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் கலந்துருக்கேன். அதாவது விசித்திரமா இருக்கக்கூடிய சிருஷ்டிக்கு நான் தான் கர்த்தா, அதே நேரத்தில் நான் கர்த்தாவும் இல்லை. அதுக்கு காரணத்தை சொல்ற கசம் விதி அத்திராக, நமாம் கர்மான லிப்பந்தி நமே கர்ம பலே ஸ்ருஹா இமாம் யோகி ஜானாதி கர்மபிர் ந தபத்யதே. இப்போ பூமி இருக்கு, நம்ம தோட்டம் இருக்கு, தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணுன்னு பார்த்தா ஒரே மண்ணு தான். அதில் போய் நம்ம வெண்டைக்காய் செடி போடுறோம், கத்திரிக்காய் செடி போடுறோம், வேப மரம் போடுறோம் வச்சுருக்கோம், எலுமிச்சை எல்லாம் போடுறோம், மாமரம் போடுறோம். ஏன் மாம்பழம் எப்படி சொல்லி அந்த கண்டிப்பாக ரொம்ப விசித்திர, நான் மாம்பழத்தை பார்க்க நினைச்சிருக்கேன் விசித்திரமாக எப்படி விதவிதமான மாம்பழம் அதுக்குள்ள எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரே மண்ணில் போட்ட எல்லா விதையிலும் ஒரே மண்ணில் போட்ட விதை தானே, அப்போ எல்லா விதைகளுக்கும் அந்த அந்த செடிகள்லாம் அந்த மண்ணு தான் அதுக்கு காரணமாக இருக்குது வளர்றதுக்கு, சக்தி தான் கொடுக்குறது. அப்புறம் எப்படி இருக்கும்னு கேட்டால் எல்லா விதைகளுமே ஒரே பயன் கொடுக்கும். வெண்டைக்காய் போட்டாலும் மாம்பழம் தான் வரணும், மாங்கொட்டையை போட்டாலும் மாம்பழம் தான் வரணும். ஆனால் அப்படி இல்லையே, வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் தான் வருது, மாங்கொட்டை போட்டால் மாம்பழம் வருது, புளிய மரம் போட்டால் புளியை தான் வருது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸுக்கு மண் காரணம் பண்ண, மண் எல்லா ரசத்தையும் வச்சுருக்கு. சாஸ்திர பிரகாரமே சக்தி ரசக எல்லா ரசங்களும் பூமியில் இருக்கு, ஆனால் அந்தந்த விதை அந்தந்த ரசத்தை மாத்திரம் எடுத்துக்கிறது. இப்போ இது விதையோட ப்ராப்ளமா இல்லை மண்ணோட ப்ராப்ளமா? இது விதையோட ப்ராப்ளம் தான், மண்ணோட ப்ராப்ளம் கிடையாது. ஆனாலும் மண் தான் உண்டாக்குறது, மண் தான், மண் இல்லாட்டி எதுவும் வரவே போறதில்லை. அந்த விளைச்சலுக்கு காரணம் மண் தான், ஆனால் அந்த பேதத்துக்கு காரணம் மண் இல்லை. அப்போ மண் கர்த்தாவமாக இருக்குது அகர்த்தாவமாக இருக்குது. அது மாதிரி பெருமாள் என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உண்டாக்குறது நான் தான், ஆனால் நீங்களாம் இப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிற, அது உங்களுடைய அது உங்களுடைய ஒரு குணங்கள் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே தவிர நான் வந்து அதுக்கு காரணம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்காக சொல்ற நமாம் கர்மான லிப்பந்தி, ஏன்னா லோகத்துல நம்ம பண்ணக்கூடிய நமக்கு எப்படி கர்மாவை தேர்வுன்னு கேட்டா நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்னால்தான். ஏன்னா அந்த பலத்தை உத்தேசிச்சு பண்றோம் நம்ம, எனக்கு புண்ணியம் வரணும் அப்படின்னு காரியம் பண்றோம் வச்சுருக்கோம், அந்த காரியத்தை ஒழுங்கா பண்ணோம்னா புண்ணியம் வந்து சேர்றது, இல்ல பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணோம்னா பாவம் வந்து சேர்றது. அப்ப எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணாலும் அந்த காரியத்தினால உண்டாகக்கூடிய கர்ம பலன் நம்மளை வந்து அடையறது. ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா பகவான் சொல்றாரு, நமாம் கர்மானி விம்பந்தி, எனக்கு நான் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய கர்மா வந்து என்ன வந்து சேராது, பிளஸ் நமே கர்ம பலே சிஹா, அந்த கர்ம பலத்தை எனக்காக நான் சிருஷ்டி பண்ணல, நீங்களாம் கஷ்டப்படணும்னு நான் சிருஷ்டி பண்றேன் இல்லையே, எனக்காக பண்ணல. அதுல அகராச்சாரியர்கள் அழகாட்சி காமிக்கிற தயாரத்தில் இல்லை வரைக்கும் நீ தான் வந்து என்ன சொல்ற கரண கலையப்பட நிக்கிறதி. ஏன்னா சிருஷ்டி பண்ணாட்டி என்ன கேட்டா சேதனமும் அச்சேதனம் மாதிரி இருந்துட்டு, அப்ப திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. திருப்பி புதுசா முதலே ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் சொல்லணும்னா எதுக்காக முதலே ஆட்டத்தை ஆரம்பிக்கிறா இப்போ? அப்ப எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது திருப்பியும். ஏன்னா ஆட்டம் போன போக்குல போச்சு, சில பேர் அட்வான்டேஜ் சில பேர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா, அப்ப அப்ப சில பேர் தோக்க வேண்டிய ஆடும். அப்ப திருப்பி ஆட்டம் முதலே ஆரம்பிச்சா அப்ப எல்லாரும் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அது மாதிரி சிருஷ்டியை பண்ணாட்டின்னா கேட்டா சில பேர் சந்தர்ப்பம் கிடைக்காம, அதனால சிருஷ்டி பண்ற இல்லையா? அப்ப இது மாம் யோகி ஜானாதி என்று என்னை எவர் அறிகிறார்களோ கர்மபிர் நசபத்யதே, அவருக்கு கர்மாவினால் எந்த விதமான பந்தமும் ஏற்படாது. அதுதான் பிரபந்தத்தில் ஆழ்வார் சொல்லிச்சு, முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில் மண்ணே அன்னால் நீ தந்த ஆக்கையில் வழி உழல்வே. அது அப்படியே இங்க சொல்லப்பட்டது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இல்லை. முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் மன்னனே அன்னால் நீ தந்த, நீ முத முதல்ல ஒரு சரீரத்தை கொடுத்த, அந்த சரீரத்தை வச்சு நான் ஒரு புண்ணியமோ பாபமோ பண்ணேன், அது ஒரு சரீரத்தை கொடுத்தது, அது ஒண்ணு அது ஒண்ணு. இன்னைக்கு வந்த சரீரத்துக்கு காரணம் இதுக்கு முந்தின சரீரம், அதுக்கு காரணம் அதுக்கு முந்தின சரீரம், ஆக மொத்தம் அன்னால் நீ தந்த ஆசையில் வழி உயர்கள். அதை தெரிஞ்சுதான் அதுதான் எனக்கு படிப்பேன். முத முதல்ல குருத்தியே அதை எனக்கு கொடுத்த, அதை வச்சு நான் என்ன பண்ணேன் எத்தையோ பண்ண, அது அப்படியே கொண்டு வந்து இதை தெரிஞ்சு அந்நாள் இருந்தா ஆசை இது தெரிஞ்சுதான் அவங்க பண்ணிட்டேன். அது மாதிரி சொல்லிச்சு, பொல்லா ஆக்கையின் புணர்வினை அறுக்கிறதா சொல்லா யானுனை பார்வதம் தூங்கியது, இந்த வினை அறுத்தாதான் நம்ம சரீரம் போகும். அப்புறம் வினையை அறுத்தாதான் சரீரம் போகும், அது சரீரம் இருந்துதான் இருக்கும். அப்ப இந்த வினையை அறுக்கிறதுல ஒழியத்தும் கேட்கிறது, அப்ப அவனால தான் முடியுன்றதே கேட்கிறது. அடுத்து ஒரு சுவாரஸ்யம் மட்டும் பார்க்கலாம். எஞ்ஞான் நாம் இருந்திருந்து இறங்கு என்று மெய்ஞானமின்றி வினைகள் பிறப்பழுத்தி எஞ்ஞான்றும் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சொல் கண்ணனை மேவுதுங்க. இதுக்காக விஞ்ஞாபிக்கணும்னா திருவாய் மொழியை கூட அத்வைத்தபரமா வியாக்கணம் பண்ணிருக்காரு சில பேர். அழுகாரம் முழுக்க முழுக்க திருக்குற நம்பத்தை தான் பாடிக்கிட்டாருன்னா எல்லாம் சொல்லாம அவர் யாரு சொல்ல சொல்ல வேண்டியதானே. அது இங்க சொல்லாருங்க அழுவர் மெய்ஞானமின்றி வினையியல் பிறப்பழுதி உண்மையான ஞானம் இல்லாம இந்த வினையினால் இருக்கக்கூடிய இந்த பிறப்பு இப்படி அழுந்துக்க பண்ணோம். எஞ்ஞான்றும் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சொல்லிந்தது அதாவது எல்லா இடத்துலையும் பரந்தெங்கும் கலந்தெங்கும் பரந்தெங்கும் சொல்லாம இருக்கக்கூடிய மெய்ஞான சோதி இது பிரம்மம். இப்போ நிர்பய பிரம்மத்தை பாடுறது அப்படியே விட்டுருக்கமா இல்லையா? மெய்ஞான சோதியை மேவதுமே விட்டுருக்கணும், ஆனா அப்படி விடல கண்ணனை மேவதுமே. அப்ப மெய்ஞான சோதி கண்ணனே சொன்னதுனால அந்த கண்ணன் தான் அந்த மெய்ஞான சோதி, அந்த மெய்ஞான சோதி கண்ணன். அதனால எல்லாம் நிச்சயம் பண்ண முடியாது. அழைவார் வெரி கிளியரா வந்து விசித்தாத பரமா தான் பாடியிருக்காரு. அதுவும் கீதையினுடைய அம்சங்கள் அப்படியே அங்க பிரதிபலிக்கிறது. அது ஒரு ஸ்டடியா பண்ணலாம் கம்பேரிசன் பண்ணி பகவத்கீதா திருவாய் மொழிக்கு வருது. இங்க பகவான் என்ன சொல்லிருக்கானோ அதை அழகா இருக்கே இருக்கு. நான் தான் பிரம்மங்க இருக்கேன் அதெல்லாம் கண்ணன் இதை வளர்ச்சி அது மாதிரி இருந்துட்டு இருக்கு. எதுக்காக சொல்ல வந்தேன்னா யோ மாம் மாம் யோ அபிஜானோ அவளா நம்ம நினைச்சிட்டு யாரு இருக்கா தெரியலன்னு அப்படிலாம் நினைச்சுக்கோண்டா. இந்த நம்மளோட ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவர் தெரிஞ்சிருந்தவா அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற சம்பராச்சரவா நமக்கு அதுக்காக சொல்ல வந்தேன். லோகத்துல பொதுவா ஒரு கர்மாவோ ஒரு காரியத்தை ஒருத்தன் பண்றான்னா அவன் பண்ணக்கூடிய நல்லதோ கெட்டதோ அவனை பயன் பண்றது. ஆனா என்னதும் பயன் பண்ணாது. நமாம் சம்பத்னந்தி சம்பத்னம் பண்றதுனா கட்டுறது என்ன கட்டாது. நம பிரயுக்தானி இமானி தேவ மனுஷாதி வைச்சித்யானி மற்றையிருந்தாங்கன்னா இருக்கக்கூடிய தேவனா இருக்கான் மனுஷனா இருக்கான் மிருகமா இருக்கான் இல்ல மனுஷனுக்குள்ளேயே எல்லா பாருங்க லோகத்துல பணம் தெரியணும் எவ்வளவு கஷ்டப்படுறா எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா அது சொந்தமா இருக்கா. இதெல்லாம் நானா ஆரம்பிச்சு வச்ச இது வித்தியாசம் இல்ல. எப்படி ரிஜியானாம் புண்ணிய பாப ரூப கர்ம விசேஷ பிரயுக்தாடி இருக்கா ரிஜியன்னா உண்டாக்கப்பட்டவை படைக்கப்பட்டவை அவைகளுடைய புண்ணிய பாப ரூப கர்ம விசேஷ பிரயுக்தானி அவைகளுக்கு இருக்கக்கூடிய புண்ணிய பாப கர்மங்கள். இப்போ பேங்க் தான் எக்ஸாம்பிள் இருக்கு. பேங்க்கு பணம் வச்சுருந்தோம் நமக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ பேங்க் கொடுப்பான். அதெல்லாம் முடியாது ஒரு 10 ரூபா மேலே போட்டு கொடுப்பாங்கன்னா இல்லைப்பா அக்கௌண்ட்ல விட்டுதான் பைதா இருக்கு. ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டி இருக்கும் ஏன்னா ஓவர் டிராஃப்ட் கரண்ட் பண்ண ஓவர் டிராஃப்ட் பண்ணலாம் அதுவும் கொடுக்கலாம் அதுவும் சும்மா கொடுக்க மாட்டான் ஏன்னா கொலேட்டர்னு பார்ப்பான் உன்னால எவ்வளோ அசத்தை காமிக்க முடியும்னு கேட்குறான் இல்லையா. அப்ப ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஓகே அப்படிங்கிறான். அது மாதிரி வரக்கூடிய புண்ணிய பாபங்களுக்கு ஒரு பேசிக் இருக்கு. அப்ப நமக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுகள்லாம் நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் அதுக்குதான் இருக்கு. இந்த ஜென்மாவுடைய பிறந்திருக்கோம்னு சொன்னா அதுக்கு காரணம் புண்ணிய பாபங்கள் தான். அதான் கிறிஸ்தியானம் புண்ணிய பாப ரூப கர்ம விசேஷ பிரயுக்தானி கேட்க அத பிராப்தா பிராப்த விவேக்கேன விசித்திர சிஷ்டியாதே நான் அகம் கர்த்தா அல்ல கிடைச்சிருக்கு கிடைக்கல இந்த மாதிரி வேதங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா இதுக்கு நான் கர்த்தா அல்ல. சிருஷ்டிக்கு நான் கர்த்தா ஆனால் அது இருக்கக்கூடிய வைச்சித்தியத்துக்கு நான் கர்த்தா இல்லை. எதச்ச சிருஷ்டாக க்ஷேத்ரஜாக சிருஷ்டி லப்த கர்ண கலையவராக சிருஷ்டி லப்தம் போக்கிய ஜாதம் பலசங்காதி ஹேத்துத்வ கர்மானுகுணம் புஞ்சதே சிருஷ்டியாதி கர்ம பலேச்ச தேஷாமேவ ஸ்பிருஹா இது ந மே ஸ்பிருஹா. அதனால என்னன்னு கேட்டா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தோப்புல இருக்கணும் சில பேர் என்ன பண்றா அதை பார்த்து பார்த்துக்க முடியலன்னு குட்டையை கொட்டுடுற இந்த குட்டையை கொட்டாம ஒழுங்காத பார்த்துட்டு அதுல வரக்கூடிய லாப நஷ்டங்களை வந்து எஜமான சொல்லியிருந்தானே எஜமான ஹெல்ப் பண்ணுவான் சரி ஓகே அதை அபகரிக்கலா என்னோடது நினைச்சு பண்ற மாதிரி இருந்தோம் அப்பதான் வாழ்த்துற மாட்டேங்குது. அதனால நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கருண கலைவரங்கள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அப்படின்னு புத்தி இருந்தா வச்சுக்கிட்டோம் அப்ப நம்மளுடைய ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும். இல்ல இல்ல நான் எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்காக நினைக்கச்சேன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அப்பதான் துஷ்டகர்மா வந்து சேர்றது. பலசங்காதி ஏற்றுப்ப கர்மானுகுணம் புரிஞ்சது. இப்ப யார் என்ன பண்றா போக்கியமா நமக்கு கொடுக்கப்பட்ட போக்கியம் நினைச்சிட்டு என்ன பண்றா எல்லாரும் அதான் ஈஷாவாசிய உபநிஷத்துல சொல்றது ஈஷாவாசன் இதம் சர்வம் மாதிரா கஷ்டத்து தனம் சொல்றது எல்லாமே தேன சக்தியான விஜிதாக எதுவுமே நம்மளுக்கு இல்லைன்ற எண்ணம் நமக்கு இருக்கும். இருந்தா அவ்வளவு ஹெல்ப் பண்றது இல்லாம இல்லை கண்டிப்பா ஏன்னா ஞானம் கண்டிப்பா சுகத்தை கொடுக்கறது எல்லாம் ஏன் இருக்குன்னா ஏதோ மூணு இடத்துக்கு கர்மா நம்மகிட்ட வசதி இருக்கு, பட் அதுக்காக நம்ம எதுவும் போட்டி எடுத்து போக போறது இல்லை, இதெல்லாம் என்னென்ன எண்ணமும் இருக்க வேண்டாம் அப்படின்றத தேனை கெட்டையில முஞ்சிட்டா அதை விட்டு இருக்கவள கண்டிப்பா சௌக்கியம் இருக்கு, அவளுக்கு பர்தரா கெட்ட கர்மா வந்து சேர்றது இல்லை. ஆனா எப்ப இதெல்லாம் என்னோடது அப்படின்னு ஒருத்தன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சு தப்பான கர்மாவை பிரவர்த்திக்கானோ அப்ப கர்மாவானது சேர்றது. ஆக மொத்தம் இந்த படைக்கப்பட்டவாளுடைய பிரவர்த்தி அவ நடவடிக்கை அந்த கர்மா, அதுக்கேத்த மாதிரி என்ன இருக்கு அவளுடைய பேங்க் பேலன்ஸ் லோனோ இல்ல டெபாசிட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே போகுது, அடுத்த சிருஷ்டிக்கு அதுவே காரணமா இருக்கிறது, நான் காரணம் இல்லை சொன்னார். இன்னொன்னு இது எதுக்கு படைக்கிறான்னு விசாரம் பண்ணிச்சே அதை சம்பிரதாயத்துல சொல்லுவா சுவாரஸ்யமா, எவனாவது ஒருத்தன் இங்க வரமாட்டானா நல்லா காத்து இருக்கான்னு இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு எதுக்காக சிருஷ்டி பண்ணானா இந்த சிருஷ்டியில எவனா ஒருத்தர் சரி என்னட வரமாட்டானான்னு இன்னொரு காத்து இருக்கா. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமா சொல்லப்பட விஷயம், தர்மார்த்த காம மோட்ச இந்த புருஷார்த்த புருஷார்த்தங்களை அடையணும்னு சொன்னா கூட மோட்சத்துக்கு இந்த சரீரம் கண்டிப்பா போகணும், இந்த மனசு கண்டிப்பா போகணும், எதையும் விட்டுப்படையான ஏன்னா இதுதான் நமக்கு திருப்பி இது மலையில காரணம் மனுஷியான பந்த மோட்சம்னு வச்சு பந்தத்துக்கும் இதுதான் காரணம் மோட்சத்துக்கும் இதுதான் காரணம், அதனால அதுக்காக சரீரத்தை கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்தது யாருக்கு பிரயோஜனம் கேட்டா நமக்கு தான் பிரயோஜனம், எனக்கு கிடையாது உங்களுக்கு தான், அவைகளுக்கு தான் தேசாமே திகா இது நமே திகா அந்த பலன் அவைகளுக்கு தான் அது எனக்கு கிடையாது. ததா சூத்திரக்காரக, சூத்திரக்காரகனா பாதராயணர், ஏன்னா பிரம்மசூத்திரத்திலே இது பண்ற விசாரம் பண்றா. இப்ப சில பேர் என்ன பண்ற அத்வைதம் தான் ரியல் வேதாந்தம், விசுத்தாவின் வேதம்லாம் வந்து பக்தி ஸ்கூல்ல வேதாந்தான் எழுதுறான் ராமகிருஷ்ணா மன்றம் அதான் எழுதுறான். இப்ப பக்தி ஸ்கூல்ல வேதாந்தானா என்னமோ படிக்கலையே இல்ல வேற ஏதாவது சொல்லாத விஷயம் என்ன பண்ணி போட்டா அப்படிலாம் கிடையாது, பிரம்மசூத்திரத்தை வாசியா தான் அது புரியும். ஏன்னா தீஸ்டிக்கா அத்வைதம் தீஸ்டி கிடையாது, அத்வைதம் வந்து இம்பர்சனல், ஏன்னா பிரம்மத்தை நான் பர்சனல் அனுபவம் பண்ணல அப்ப நிபுணமா பிரம்மம் இருக்குன்னு சொல்லிச்சு, அது தீஸ்டி தீஸ்டிக்னா ஒரு பர்சனல் காட் வச்சுண்டு அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய இதெல்லாம் உபாசனை எல்லாம் அத்வைதம் நிபுணம் பிரம்மம் சொல்லிச்சு பர்சனல் இதுவே கிடையாது. அதனால என்ன பண்றா சேஃபா அந்த ஸ்கூலை ப்ரிஃபர் பண்றவா நிச்சய வேதாந்த ஸ்கூலெல்லாம் ஏதோ பக்தி ஸ்கூல வேதாந்தா அப்படின்னு போட்டு. ஆனா பிரம்மசூத்திரம் வாசகம் தெரியும், பிரம்மசூத்திரமே தீர்த்திக் தான், பிரம்மசூத்திரமே தீர்த்திக் தான், பிரம்மசூத்திரம் தீர்த்திக்கா இருந்ததுன்னா பிரம்மசூத்திரத்தை ஃபாலோ பண்ற ஸ்கூல்ஸ் தீர்த்திக்கால இருந்தாலும் சூத்திரகரன் சொல்ற வைஷம்ய நைபுணியன்ன சாபேட்சத்வா, இந்த பிரம்ம இந்த சிருஷ்டியை பண்ணக்கூடிய பிரம்மத்துல வைஷம்யம் கிடையாது நைர்மண்யம் கிடையாது, ரெண்டும் தோஷம், வைஷம்யம்னா தோஷம். இப்ப இந்த காலத்துல பாருங்க எல்லாம் கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு பெரிய மேனுபேக்சர் வரா வச்சிருக்கோம், கார் மேனுபேக்சர் ஹுண்டாய் வரா இல்ல போர்டு வரா அப்படின்னா அதை சுத்தி ஒரு 100 கம்பெனி சின்ன சின்ன கம்பெனி வந்துடும், ஏன்னா அவங்க சின்ன சின்ன பார்ட் சப்ளை பண்ணுவான், இந்த சின்ன சின்ன பார்ட் சப்ளை பண்றான் இல்லையா இந்த போர்டு ஹுண்டாய் வந்து மொத்தத்தை அப்படியே வாங்கிக்க மாட்டான், என்ன பண்ணுவான் ஒரு குவாலிட்டி செக் பண்ணுவான் முதல்ல, அவன் 100 ப்ராடக்ட் கொடுத்தா 100 எனக்கு கியூசி பண்ணுவான், கியூசி பண்ணி 100 ஒழுங்காக தான் எடுத்துப்பான், ஒழுங்காத வஸ்து இவன் எடுத்துப்பான், ஒழுங்காக இல்லாத வஸ்து கொடுத்தான்னா அப்ப அந்த மேனுபேக்சர் மேல தோஷம், கரெக்டா கரெக்டா இல்லையா? அந்த காஃபி அட்வைஸ் கூட பார்த்தா உங்களுக்கு ஒரு சூப்பரா ஒரு பில்லியன் அட்வைஸ் பண்ணுறது போயிட்டான், அந்த காஃபி விதையெல்லாம் எடுத்து வைப்பான் அவன், அந்த காஃபி ஒரு காஃபி விதையை ரிஜெக்ட் பண்ணுவான், ரிஜெக்ட் பண்ணிச்சு அதை அழுவும் உடனே சாரி பண்ணுவான் என்ன இல்லை அந்த மாதிரி அவன் சூஸ் பண்ணி அந்த காஃபியை எடுத்து கொடுக்குறானா அதுக்காக போட்டிருக்கான். அப்ப நம்ம சாதாரண அவன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல ஒரு தோஷம் இருந்தால் என்ன பண்ணுவோம் ரிஜெக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது தெரியல தெரியலதான் நீ வேண்டாம் வெளில சாப்பிட்டு சொல்லணும். அப்ப தோஷம் இருந்தால் வஸ்துவை கிரியேட் பண்ணா அந்த கிரியேட்டருக்கு தோஷம் போறதா இல்லையா? அப்ப இந்த விசித்திரமான உலகத்துல எவ்வளவு தோஷங்கள் இருக்கு, அப்ப இதை உண்டு பண்ண பிரம்மத்துக்கு தான் தோஷம் போய் சேர்ந்து சொன்னா வைஷம்யம் என்ன அது கிடையாது. சரி, தோஷமான வஸ்துவை கிரியேட் பண்ணணும்னா முதல்ல தயை இல்லாம இருக்கணும் இல்லையா, ஒருத்த கஷ்டப்பட்டு இருக்கான் கஷ்டப்படணும் அப்படியே கிரியேட் பண்ணா அது என்ன கடவுள் சொல்றனா இல்லையா, ரோட்ல சொல்லுச்சு என்ன கடவுள் இல்லையா, கடவுளுக்கு வந்து இதுவே இல்லை தையே இல்லை நயம் கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப நைர்கிருண்யம் தோஷம் வந்து திருணா திருணான தயை நெர்திருணான தயையின்மை, நைர்கிருண்யம் அப்படின்னா தயையின்மைன்னு குறிக்கிறது. அப்ப லோகத்துல இருக்கக்கூடிய விசித்திரதாக்கு தோஷம் அதில் கூட வைஷம்யம் தயின்மை ரெண்டுமே பிரம்மத்துக்கு கிடையாது. ஏன் அபேக்ஷா அபேக்ஷா ஏதோ ஒன்று எதிர்பார்க்கறது கிரியேட் பண்ணச்சு. என்னத்தை எதிர்பார்க்கறது? கர்மாவை எதிர்பார்க்கறது. அப்ப இது இன்னும் விடல, நமக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு. அப்போ ஒருத்தன் கேட்டா முதல்ல முதல்ல கர்மா எப்படி வந்தது? யாராவது ஆற்றல் கடிச்சாலா இல்ல படிச்சாலா இதெல்லாம் கேட்கலாம். அப்ப சொல்ல பிரசம பிரகிருதி என்ன பண்ணா ப்ரொவைஷன் ஈக்குவல் ஒரு சிஸ்டம் போதும். முதல் ஆக்டிவிட்டியை எதிர்பார்க்கிறான், என்ன பண்றான் பார்க்கலாம். நம்ம ஆத்துல குழந்தைக்கே எடுக்கிறது பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்றோமோ நான். அப்ப நல்லது பண்ணா சாது கர்மம் பண்ணா அதுக்கு அதுக்கு உண்டான நெக்ஸ்ட் இது பண்ணி கொடுக்கலாம். தப்பு பண்ணா தடுக்கிறது இல்லாம அதையும் விட்டுடுறான் திருப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு நமக்கு இருக்க சம்ஸ்காரம் தான் அல்லது காரணம், அது அவன் மேல மிஸ்டேக் கிடையாது. நீ விருப்பப்பட்ட பகவான் பராசர பகவான் பராசரான விஷ்ணு புராணம் விஷ்ணு என்ன சொல்றாரு? நிமித்த மாத்திரம் ஏன அயம் சிஜ்யானாம் சர்க்க கர்மணி. அயம் அயம்னா பிரம்மத்தை குறித்து சொல்றது. நிமித்த மாத்திரம், நிமித்த மாத்திரம்னா ஜஸ்ட் சப்போர்ட்டிங் காஸ் மாதிரி. எது பிரதான காரணம்? பிரதான காரணம் பூதா யசோவை சிஜ்ய சக்தய. மண்ணுல வந்து மண்ணு சரியா இல்ல வச்சிருக்கோம், பாலம் சரியா வராது இல்லையா? மண்ணு சரியாதான் பாலம் சரியா வரப்போகுது. அப்ப மண்ணில் இருக்க தோஷம் தான் அது, அது பண்றவனுடைய தோஷம் கிடையாது. எங்க இது நம்ம நம்ம திருட்டு போகிறது இல்லை, நம்ம நம்ம படிச்சு நமக்கு அது அப்படியே ஆகும். இது பகவானுடைய சிருஷ்டிக்கு வரைச்சு பகவான் என்ன பண்ணோம்னா இருக்கிறத அப்படியே பண்றாங்க. அப்ப சக்தி இருந்தா வந்து இதுக்குன்னு வரதில்லை. அதனால நிமித்த மாத்திரம் முக்துவா இதம் நானிய கிஞ்சித் அபேட்சதே நீயதே தபதாம் சேர்த்த ஸ்வசக்தியா வஸ்து வஸ்துதாம். ஒரு ஒரு வஸ்துவும் இந்த மாதிரி நீங்க இருக்குன்னு சொன்னா அதோடைய சக்தி சக்தியா கர்மா, அதோட கர்மாவ அபேட்சி பண்ணிதான் அந்த சிருஷ்டியானது உண்டாருக்கே தவிர இதுல பகவானுடைய இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. இது தப்பு கிடையாது, இது ரைட்டு. ஏன்னா இது எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறான் பாருங்க, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறான் பாருங்க, எவ்வளவு ஒரு நன்னாண்டிமிட்டி இருந்தா ஃப்ரீடம் கொடுக்க முடியும் இல்லாடி வலுக்கட்டாயமா வா எல்லாரும் வாங்க கிளம்பணும் யாருக்கும் பண்ணலாம் இல்லையா? அது பண்றது இல்ல, சரி போட்டோம் ஏதோ ஆசைப்படுறான் பண்ணிட்டுன்ற மாதிரி தான் எம்பெருமான அப்ரோச் இருக்கு. அதனால சொல்லிச்சு என்ன பண்றதுன்னா சக்தியா வஸ்து வசுதா. இன்னைக்கு ஒரு அவரு ஜீவாத்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கெல்லாம் பெருமாள் காரணம் இல்லை, அதுக்கு அதேதான் காரணம், அதோட கர்மா தான் காரணம். ஆனா அது திருந்துமே ஆனால் அதை திருத்தத்துக்கு ரெடியா இருக்க வேற விஷயம். பட் இந்த ஸ்திதிக்கு அந்த தோஷமானது பிரம்மத்துக்கிட்ட போகாது. சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு சொன்னா அது அவனுடைய புண்ணிய விஷயம். இருந்தாலும் அண்டர்லைன் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. என்ன ஃபேக்டர்னா நமக்கு மேல ஸ்பேஸ் கொடுக்கணும் முதல்ல. அதுக்கு சில பேர் கேட்கலாம், நான் புண்ணியம் பண்ணேன் நான் சந்தோஷமா இருக்கேன், எதுக்காக நான் போய் தெய்வத்தை மணங்கன்னு கேட்கலாம் இல்லையா? ஆனா அதுக்கு என்ன நம்ம தப்ப நினைச்சுட்டு அந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அவன்யூ வேணுமே. அதை நம்மளா ஒன்று பண்ணோம், பைசா நம்ம கிட்ட இருக்கு, லட்சம் ரூபாய் வச்சுட்டு இருக்கேன், ஆனா வாங்கறதுக்கு வஸ்து விற்கிறவன இல்லைன்னா லட்சம் ரூபாய் என்ன பண்ண முடியும்? என்னுடைய புண்ணியம் 100,000 ரூபாய் சேர்ந்தது, ஆனா வஸ்துவை வாங்கறதுக்கு மார்க்கெட் வேணும் செல்லர் வேணும் இதெல்லாம் நான் ஒன்று பண்ணலையே. அது மாதிரி அந்த போக்கியத்தை கொடுக்கறதுக்கு பெருமாள் தான் வசாசம் பண்றான். நம்ம அந்த பைசாவை நம்ம புண்ணியம் தான் சேர்த்துடலாம், அதுதான் புரிஞ்சு கண்டியது. ஆனா சேர்த்து என்ன வரலாம், நான் புண்ணியம் பண்ணேன் நான் லைஃப்ல லீட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னா இந்த அர்த்தம் கிடையாது. புண்ணியம் பண்ணிருக்கலாம், ஆனா அந்த புண்ணியத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு வேணுமா இல்லையா? டெபிட் கார்டு ஒன்று இருக்கட்டும், ஸ்பெண்ட் பண்ற மிஷின் இல்லாட்டி என்ன பண்ண பண்ண முடியாது, அது வேணுமே. அதை கொடுக்கறது பகவான் தான். அந்த மாதிரி சிஜியானாம் தேவாதீனாம் கேத்திரஜானாம் சித்தேகே காரண மாத்திரமேவ அயம் பரமபுருஷா. அந்த கேத்திரஜ்யான சிலப்பரா கஷேத்திரம்னா பிரகிருதி சரீரத்தை குறிக்க போகுது, கேத்திரஜ்யானா அந்த ஜீவாத்மா குறிக்க போகுது. விவசாயி நிலம் அந்த கணக்கை வரும் அது. அட பரமபுருஷா வெறும் இந்த சிருஷ்டிக்கு மட்டும்தான் காரணம். தேவாதி வைச்சித்ரியத்து பிரதான காரணம் சிருஜபூத் க்ஷேத்ரஞானம் பிராச்சீன கர்ம சக்தையா. இந்த விசித்திரத்துக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்கு, அவளோட கர்மா தான் காரணம். அதக நிமித்த மாத்திரம் முக்துவா சிருஷ்டே கர்த்தாரம் பரமபுருஷம் முக்துவா இதம் க்ஷேத்ரஜ்ஞ வஸ்து தேவாதி விசித்திர பாவே நான் அபேட்சதே ஸ்வகத பிராச்சீன கர்மசக்தியா ஏவகி தேவாதி வஸ்து பாவம் நீயத்தை உத்தியத்தன. அதனால நான் தான் எனக்கு தோன்றது இதுக்கு நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இந்த சிருஷ்டிக்கு ஏற்பட்டதுக்கு இதுதான் காரணம், நம்மளுடைய கர்மா தேவை. அதை எப்படி அதுலேருந்து விடுபடுறது அடுத்த முயற்சியை நம்ம பண்ணணும். ஆனால் சிருஷ்டி கர்மம் இப்படி தான், இதனால்தான் பகவான் கர்த்தாவும் இருக்கான் அகர்த்தாவும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். நிமித்த மாதம் ஏவம் முக்தேன பிரகாரேன சிருஷ்டியா தேகே கர்த்தாரம் அபி அகர்த்தாரம் சிருஷ்டியாதி கர்மபல சங்க ரைதம் ச யோ மாம் அபிஜானாதி ச கர்மயோகானந்த விரோதி பலசங்காதி ஹேத்திகி ராஜீய கர்மபிகி ந சம்பத்தியதே முச்சதே கதா. இப்படி தெரிஞ்சுட்டு சொல்லப்பட்ட வகையில் எப்படி என்ன கர்த்தாவாகவும் அகர்த்தாவும் தெரிஞ்சுட்டு எந்த இந்த சிருஷ்டியால் இருக்கக்கூடிய கர்மபலம் என்ன கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டுக்காலன்னும் அவன் என்ன பண்ணுறா இந்த கர்மயோகத்தை பண்ணி அந்த இதுலேருந்து விடுபடுறான்னு தாற்பயமாருது. முச்சியத்தேன்னு இதில் என்ன ஒரு விஷயம் கிடையாதுன்னா ஒரு ஒரு விசாரம் பண்ணுறா. முதல் விசாரணைன்னா பிரபத்தின்னு வந்துருந்தேன், பிரபத்தின்னு வந்ததுனால திரும்பி கீதையெல்லாம் வாசிக்கணுமான்னு ஒரு கீதை முழுக்க முழுக்க பக்தி யோகம் தான். பிரபத்திக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் அப்படி இல்லை. தேசிகன் ஆச்சாரங்களை எது பார்த்துட்டு இருந்தோம், முதல்ல ஒருத்தன் குருவை அடைஞ்சி ஞானத்தை சம்பாதிச்சுட்டு விசுவாசம் ஏற்பட்டு அப்புறம் தான் பிரபத்தி பண்ணிக்கணும் இருக்கு இருந்திருக்கு. பட் காலத்துடைய கட்டாயத்தினால முதல்ல பிரபத்தி பண்ணி எல்லாம் பின்னாடி வரதா இருந்தால் கூட ஒரு டவுட் வரலாம், இதுக்கு இதெல்லாம் தேவையில்லையுன்னு சொல்லிட்டு. இதுக்கு ரிலேட்டடாக என்ன ஒரு புரியும் என்னன்னா, ஆழ்வார் பக்தி யோகம் பண்ணாரா இல்லை பிரபத்தி பண்ணாரா? நம்மாழ்வார், நம்மாழ்வார் பக்தி யோகரிஷ்டரா இல்லை பிரபன்னரா? இல்லை பிரபத்தி பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பார்க்கலாம் எழுதி இருக்கார் அப்படின்னு கேட்டால், ஆழ்வார் பிரபத்தியும் பண்ணார் பக்தி யோகமும் பண்ணார். அப்போ எப்படி பண்ண முடியும்? ஏன்னா மோட்சத்துக்கு ஒரு உபாயம் தான், ரெண்டு உபாயம் பண்ண முடியாது. பிரபத்தியை பண்ணிட்டா பிரபத்தி தான், பிரபத்தி கொடுத்து பண்ணக்கூடாதுன்னா பக்தி யோகமானது அவருக்கு பாத்தேயம்னு சொல்லுவாங்க. பாத்தேயம் என்ன தெரியுமா? வழி சாப்பாடு, வழி சாப்பாடு பாத்தேயம் தான். இப்போ அவர் டிராவலுக்கு போகிறோம், ஜேர்னி எவ்வளோ நாளும் தெரியாது நமக்கு, அதனால் கூட என்ன பண்ணுறோம் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் ட்ரிங்க்ஸு அப்புறமா படிக்க புத்தகங்கள் எல்லாம் இருந்துட்டு போகிறோமா இல்லையா? இப்போ ஸ்பெண்ட் த ஜேர்னி டைம். அது மாதிரி ஆழ்வாருக்கு தப்பனராக இருந்தால் கூட, தப்பனஜன கூட்டத்தில் இருந்தால் கூட அவர் அதுக்காக சரி சும்மா இருந்திருந்தேன் சரி பிரபதி பண்ணியாச்சு ஆச்சு ஒன்று சமப்பட்டுக்க வேண்டாம் இல்லை, பக்தி யோகத்தை தான் அது நம்ம ஒரு ரசத்துக்காக ஃபாலோ பண்ணார். அதனால நம்மளும் பக்தியை வளர்த்துக்கலாம், பக்தியை வளர்த்துக்கூடாது யாரும் நடக்கல, பிரபத்தி ஆச்சோ இல்லையோ ஆனால் ஒன்றும் போகணுன்றது இல்லை. அந்த பக்தியை வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி சாஸ்திரங்கள் வாசித்தா தான் நமக்கு வந்து அந்த இது கடைசியில் வரணும். முதல்ல நம்மளுடைய நமக்கு ஆக்சிஜன்லாம் சொல்கிறோம், ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஆக்சிஜன் இருக்க மாதிரி தெரியல, எல்லாம் டவுட்டாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ அசிஞ்சனகான யோசிப்பாக தான் தெரியும் நமக்கு, ஆனால் நமக்கு சிந்தனை நமக்கு வரதில்லை இல்லையா? நமக்கு பொதுவாக நான் கொடுத்துருக்கு, ஏன் நான் தெரியும்? நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்து நம்ம படிச்சிருக்கோம், சம்பாத்தியம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தா வச்சுருக்கோம் எல்லாமே கடன் தான். நம்ம அறிவு சரீரத்தை எதிர்பார்த்து தான் இருக்கு, ரெண்டு நாள் உடம்பு சரியா மூணு நாள் செய்ய மாட்டேங்கிறது, மெமரி ஃபெயிலாக இருந்தது. அப்போ நம்ம முதல்ல எவ்வளோ அச்சீச்சரம் நமக்கு ஞானம் வந்தாதான் பக்தி ஏற்படும். அது வரைக்கும் கோயிலுக்கு போகிறோம் கை கொடுக்கணும் ரொம்ப ஆச்சாரம் பண்ணுறோம் அதெல்லாம் இருக்கும், அந்த பக்தியும் சுரூபின் பக்தி அதை உணர்ந்தவா தான் அழுவார் ஆச்சாரியர்கள். அதனால தான் அப்படி இந்த ஞானத்தை வச்சுட்டு பிரபந்தத்தை வாசித்து பார்த்து வச்சுருந்தோம். அப்போ அந்த அனுபவம் அது ஏற்படும். அழுவார் அப்படி பாடியிருக்காருன்னா அது சாஸ்திரங்கள் தான், தன்னுடைய நிலையை உணர்ந்து பெருமாளுடைய நிலையை உணர்ந்து அந்த மாதிரி அதை பாடியிருக்காரு. அதனால கீதா சாஸ்திரங்களை வாசிக்கணும், காலக்ஷேபம்லாம் பண்ணணும், பண்ணால் தான் நமக்கு அந்த இன்னும் ஒரு ருச்சி இது நமக்கு இன்னும் அந்த பிடிப்பானது ஏற்படும். இன்னும் ஒரே ஒரு பத்தியம் மட்டும் பார்க்கலாம். இன்னைக்கு ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரிதி முமுக்ஷுபிஹி குரு கர்மேவ தஸ்மாத்தம் பூர்வைஹி பூர்வத்தனம் கிருதம். அதனால் இப்போ என்னன்னு கேட்டால், நீ கர்மாவையே பண்ணு அப்படின்னு சொல்றார். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி, ஒரு முமுக்ஷுனா மோட்சத்தை மோட்சத்தை அடைய விரும்புகிறவன், மோட்சத்தை அடைய விரும்புகிறவன் கர்மயோகத்தை தான் பண்ணணும். எப்படிப்பட்ட கர்மயோகம்னா, பூர்வீக கிருதம் கர்ம. உனக்கு முன்னாடி ஏன்னா நம்ம மட்டும் நமக்கு தெரியல ஒரு மோசத்துல ஆசை வந்து வச்சிருந்தோம், நம்ம ஒண்ணு பஸ்ட் சீக்கிரம் இல்லையே. இது மாதிரி எவ்வளவு பேர் மோசத்தை விரும்பி இருக்கா, அவ ஒரு வழியில பெருமாறா இல்லையா, அவ பண்ண கர்மம் இருக்கணும், கர்மா இருக்கணும், அதை நீயும் பண்ணு. குரு கர்மையில தஸ்மார்த்தம் பூர்வைகி பூர்வத்தரம் கிருத்தம், இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருந்தவ எல்லாரும் பண்ண அதே கர்ம யோகத்தை நீயும் பண்ணு அப்படிங்கிற. ஏவம் மாம் ஞாத்வா, ஏவம் ஞாத்வாத்தம் ஏவம் மாம் ஞாத்வா, இப்படி என்னை அறிந்து இந்த சிருஷ்டி சிருஷ்டிக்கு காரணமான நான், பட் சிருஷ்டியில் இருக்கக்கூடிய வைச்சித்திரத்துக்கு நான் காரணம் இல்லை அப்படிப்பட்ட என்ன தெரிஞ்சுட்டு, அபி விமுக்த பாப்பைகி, விமுக்த பாப்பைனா முன்னாடி பூர்வைகி அபி முமுக்ஷுபிகி உக்த லட்சணம் கர்ம கிருதம், இப்படிப்பட்ட கர்மாவை பண்ணி அவா அவா பாப்பத்தெல்லாம் தொலைச்சி மோட்சத்துக்கு போனான் இல்லையா. அவா தஸ்மார்த்தம் அது போல நீயும் உக்த பிரகாரம் உக்த பிரகார மத் விஷய ஞான விதூத பாப்பா பூர்வைகி விவஸ்வன் மன்வாதிபிகி கிருதம் பூர்வத்தரம் புராதனம் ததானி ஏவ மயா உக்தம் லட்சமானாக்காரம் கர்ம ஏவகுரு. அதனால ஒரு அவனுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுறதுக்காக சொன்னார், இப்படி சொல்லப்பட்ட இந்த கர்மயோகத்தை இல்லை என்ன என்னுடைய சுபாவம் தெரிஞ்சுக்கணும், அதனால பாபத்தை தொலைச்சு. ஏன்னா கர்மயோகம் பண்றதுக்கு பிரதிபந்தகம் சொன்னோம், ஒருத்த ஏன் கர்மயோகம் பண்ணாமல் இருக்காங்கன்னா இரண்டாவது தியாகத்தில் சொன்னார், கர்மயோகமோ ஞான யோகமோ ஒரு பேசிக் ஞானம் வேணும், ஆத்மா வேற சரீரம் வேற, இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு தாச போகுது, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இல்லாட்டி யாருக்கும் ஆராதனை பண்ணி சாப்பிடணும்னு தோணாதே. எதுக்கு ஆராதனை பண்ணோம், எது நம்மளுது இல்லை, எல்லாமே அவன் நமக்கு கொடுத்தது, அவன் நமக்கு கொடுத்ததை நம்ம அவனுக்கு அதை காண்பிச்சுட்டு சமர்ப்பிச்சு பிரசாதமாக சாப்பிடணும்னு தோன்றது. இப்போ அந்த எண்ணமே இல்லை வச்சுருந்தோம் ஒருத்தருக்கு, அந்த ஞானமே இல்லைன்னா எதுக்கு ஆதரவு பண்ணணும்னாலே சாப்பிட்டு பார்த்து காட்டுப்பான். அப்போ பெருமாள் பெருமாள் தெரிஞ்சிடணும், அதான் உத்த பிரகாரம் மத்திய ஞான விதூத பாப்பம், அப்போதான் அந்த கர்மயோகம் பண்ணுறதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய பாப்பம் போடுது. ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னா அது பாபம் தடையா இருக்கு, அந்த பாபம் எப்ப போகும், இந்த ஞானம் ஏற்பட்ட அப்ப என்ன பத்திர ஞானம் ஏற்பட்டு பாபத்தை போக்கிட்டு கர்மயோகம் யார் பண்ணா, முன்னாடியே விவஸ்தன் மன்வாதி விதி முன்னாடி இருக்கக்கூடிய வைவஸ்தத மனுக்கள்லாம் பண்ணாம அது நீயும் பண்ணி புராதனம் சதானி ஏவ அப்பவே சொல்லப்பட்ட என்னால் சொல்லப்பட்ட இப்ப என்ன இப்ப அதில் ஆகாரத்தை சொல்ல போறேன் அந்த கர்மாவை நீயும் பண்ணுன்னு சொல்ற. பக்ஷமானத்த கர்மனாக துரு ஞானத்தான் ஆக, இப்போ சொல்ல போகிற அந்த கர்மாவுக்கும் அவ்வளோ ஈஸி இல்லை தெரிஞ்சுக்கிறது பண்ணுறதுன்றத சொல்ல போகிறார். அதை நம்ம அடுத்த வாரம் இன்னும் நாலு பேர் கூட வரப்போகிறார், அதில் அங்கேருந்து கண்டு பண்ணி கல்யாண வந்து காரணே சுமதே வெங்கடேசாயே நான் தகுதே.